அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்க உரையை விரிவுரையை கேட்டு தெளிவுபட்டு வருகின்றோம். எந்த விஷயங்களை கேட்டு தெளிவுபடுகின்றோமோ, எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவண்ணமாக இன்றைய குர்ஆன் தஃப்ஸீர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, நேற்றைய தினம் சமூக அமைதியை கெடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூக அமைதி நிலவுவதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய ஒரு அற்புதமான சட்ட ரீதியான ஒரு வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அதே தொடரிலே சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய இன்னொரு காரணத்தையும் அதற்குரிய வழியையும் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் என்பது ஒரு இயற்கை மார்க்கம். மக்களுக்கு எது தேவையோ அதை பற்றி பேசக்கூடிய தெளிவான பாதை. அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் உலகத்திலே வாழ வேண்டுமென்றால், ஒரு சமூகத்திலே வாழ வேண்டுமென்றால், அவனுக்கு மிக மிக அடிப்படையானது, அத்தியாவசியமானது உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லாமல் உலகத்திலே ஒரு மனிதன் வாழ முடியாது, ஒரு சமூகத்தோடு இணைந்து ஒரு மனிதன் வாழ முடியாது. இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, பல்வேறு காலகட்டங்களிலே ரொம்ப இழித்தும் பழித்தும் பேசியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் பல இடங்களில் உலகத்தை தேடுவது, உலக செல்வத்திலே மூழ்குவது, உலக செல்வத்தை சேமித்து வைப்பது, இன்னல்லதீன யக்னிசூன தஹப வல் ஃபில்லத ஸும்மலா யுன்ஃபிகூனஹா ஃபி ஸபீலில்லாஹ், யார் தங்கம் வெள்ளி போன்ற செல்வங்களை சேர்த்து வைத்து அதற்குரிய ஜகாத்துகளையும் சதகாக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவற்றை தர்மம் செய்யவில்லை என்றால், மறுமையிலே அந்த தங்கம் வெள்ளியையே இரும்பாக காய்ச்சி அவருடைய முதுகிலே சூடு போடப்படும் அப்படின்னா. ஒருத்தர் தங்கம் வெள்ளியை சேர்க்கவே இல்லை, அவருக்கு அந்த தண்டனை இல்லை. யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைக்கவில்லையோ, சம்பாதிக்கவில்லையோ, அவருக்கு மறுமையில் தண்டனை அல்லாஹ்வுடைய சொல்லல. தங்கம் வெள்ளி போன்ற சொத்துக்களை சேர்த்து அந்த சொத்துக்குரிய ஜகாத்துகளை முறையாக கொடுக்கவில்லை என்றால் அவருடைய மறுமையினுடைய நரக அதாபுக்கு அந்த அவர் சேர்க்கக்கூடிய செல்லும் காரணமாயிடுது. அல்லாஹ் எச்சரிக்கின்றான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல முறை எச்சரிக்கும் பொழுது சொன்னாங்க, இந்த உலகத்தை தேடக்கூடியவன், உலக செல்வத்தை தேடக்கூடியவன் செத்த பிணத்தின் மீது ஆசைப்படக்கூடிய நாயை போன்றவன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒரு செத்த பிணத்தை நாய் தேடி போய் விரும்பி சாப்பிடுமோ, அந்த மாதிரி உலகம் உலகம் சொல்லி இந்த துன்யாவுடைய செல்வத்தை இதையே குறிக்கோளாக தேடி அலையக்கூடியவன் செத்த பிணத்தை தேடி அலையக்கூடிய நாயை போன்றவன் நாங்க. இன்னொரு அதிசயம் சொன்னாங்க, லௌகானத்தி துன்யா இந்தல்லாஹி ஜனாஹ பௌலத்தின், இந்த உலகமும் உலகத்தில் உள்ள செல்வங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுவின் ரெக்கை அளவுக்கு மதிப்புள்ளதாக இருந்திருக்கும் ஏனால் லமா ஷரிப மின்ஹா காஃபிரன் சுருபத்தன் ஒமா அக்கல மின்ஹா லுக்மத்தன், ஒரு காஃபிருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலிருந்து ஒரு மடக்கு தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டான், ஒருவாய் சாப்பாடு கொடுத்திருக்க மாட்டான், ஆனா இந்த உலகம் அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுவின் ரெக்கை அளவுக்கு கூட அல்லாட மதிப்பு கிடையாது, அதனாலதான் தன்னை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களுக்கே அல்லாஹ் வாரி வழங்குற அந்த செல்வத்தை அப்படின்னாங்க. சோ இவ்வளவு அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் பழிக்கப்பட்ட இந்த செல்வம் என்பது, அந்த செல்வம் இல்லாமல் அந்த பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? அல்லாஹ் அல்லாஹ் ரசூலும் வன்மையா பழிச்சிட்டாங்க, இந்த செல்வம் தேடுறது வந்து ரொம்ப இழிவா சொல்றாங்க, அதனால இனிமே எனக்கு செல்வமே வேண்டாம், பணம் வேண்டாம், நான் உலகத்தில் பணம் இல்லாமல் செல்வம் இல்லாமல் வாழ்ந்துட முடியும் அப்படின்ட்டு சமூக வாழ்க்கையில் ஒருத்தர் வாழ முடியுமாண்டா, நிச்சயமா முடியாது, நிச்சயமா வாழ முடியாது. இதைத்தான் இன்னொரு சம்பவத்தில் ஹதீஸ்ல வருது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு மனிதர்கிட்ட கேட்காங்க, மா தஸ்னா, நீ என்ன செய்யறீங்கன்னு கேட்கறாங்க. அந்த மனிதர் சொல்றாரு, ஆபதுல்லாஹ் வஹ்தா, நான் அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டு இருக்கேன், இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னாங்க. இஸ்ரவேலன் அதை கேட்கிறப்ப மா தசனா அவனுடைய தொழில் என்ன, என்ன தொழில் செய்யற அப்படின்னாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னார், ஆபதுல்லாஹ வஹதா, இல்ல அல்லாஹ் தொழுறதான் என்னுடைய தொழிலே, அல்லாஹ் வணங்குறதா என்னுடைய வேலையே, 24 பள்ளியாசலம் தொழுதுட்டு போய் வணங்கிட்டு இருப்பேன். சரி, ஒமா தஃபால் பி இயாலிக், உன்னுடைய குடும்பத்துக்கு அப்ப என்ன பண்ண, உன் மனைவி மக்கள் நீ வணங்குறப்பா தொழுறப்பா உன் மனைவி மக்களுக்கு என்ன பண்ணுவ? அப்ப அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய சகோதரத்தர் இருக்காரு, அஹி தாஜிர், என்னுடைய சகோதரத்தர், அவர் வியாபாரம் பண்றாரு, அவர் மனைவி மக்களை கவனிக்கிறதோட என் பிள்ளைகளும் சேர்த்து அவர் கவனிச்சுக்கிறாரு, என்னுடைய மனைவி மக்களையும் அவரே கவனிச்சுக்கிறாரு, நான் ராகத்தா என்ன பண்றேன், இருந்து இபாதத் செய்யறேன் அப்படின்னாங்க. அப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அஹூக் ஆபது மின்க, உன்னுடைய சகோதரன் தான் உன்னை விட பெரிய இபாதத்தாளி, சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்தி உன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்துறாரு, அவர் தான் உன்னோட பெரிய இபாதத்தாளி, நீ இபாதத்தாளி இல்ல அப்படின்னாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம், ஒரு மனிதன் இபாதத் செய்வது என்பது, வணக்க வழிபாடு என்பது, தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றுவது அவனுடைய முதல் வணக்கம், அவனுடைய முதல் கடமை, அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது அவனுடைய முதல் பொறுப்பு. அப்படிங்கும் பொழுது மனைவி மக்களை எப்படி காப்பாற்றுவாரு, இவர் சம்பாதிக்கணும், வியாபாரம் பண்ணணும், பொருளாதாரத்தில் ஈடுபடணும், இதெல்லாம் செஞ்சாதான் அவர் தன்னுடைய முதல் கடமையை நிறைவேற்ற முடியும். அப்ப அந்த அடிப்படையில் பொருளாதாரம் இல்லாமல், பொருளாதார தொடர்பு இல்லாமல், பொருளாதார வாழ்க்கை இல்லாமல் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எப்போ நோம்பு 15-20 மேல தான் தொடர பிடிக்கும். இப்போ நோம்பு ஆரம்பத்திலே பிடிச்சது மட்டும் இல்ல, எல்லா சேர்ந்து தலைவலி இரவழி எல்லாம் சேர்ந்து வந்துச்சு, துவா செய்யுங்க சார் லேசாயிரத்துக்காண்டி. அப்ப அந்த பொருளாதாரம் இல்லாமல் ஒரு மூமினை பொறுத்தவரை உலகத்தில் வாழ முடியாது, பொருளாதார தொடர்பு இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கறது போது, அப்ப பொருளாதாரத்தை அல்லாஹ் பழிக்கிறான், அல்லாஹ் ரசூல் பழிக்கிறாங்க, அதே நேரத்தில் பொருளாதாரம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறாங்க. அப்ப இது என்னங்க, ரெண்டுக்கு முரணா தெரியுதே என்றால், அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஷரியத் தெல்ல தெளிவா எந்த ஒரு மார்க்கத்தையும், எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு விளக்கத்தையும் நடுநிலையான உணர்வோடு, யதார்த்தமான சிந்தனையோடு, மனித வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயத்தோடு அல்லாஹ் ரபாலான தீன் இஸ்லாம் விளக்கி கொடுக்கும். அந்த அடிப்படையில் தான் பொருளாதாரம் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில மிக முக்கியம் என்பதனாலும், பொருளாதாரம் இல்லாமல் ஒரு மூமின் உலகத்திலே வாழ முடியாது என்பதாலும், அல்லாஹ் சுப்ஹானத்துல என்ன பண்றான்டா, இஸ்லாத்திலே பொருளாதார சட்டங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றான். பொருளாதார சட்டங்கள், எந்தெந்த வியாபாரம் செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எந்தெந்த ரீதியிலான மனுஷன் வாழ்க்கை நடத்தணும், எந்தெந்த மாதிரி வியாபாரங்களை வியாபார தொடர்புகளை வச்சுக்கணும், எந்தெந்த மாதிரி வியாபார தொடர்புகள் கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவா சொல்றான். இதுல பல்வேறு சட்டங்களை அல்லாஹ் சொல்வதற்கு முன்பாக, இஸ்லாத்தை பொறுத்தவரையில பொருளாதாரத்தில் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இந்த சமூகம் ஒழுங்கா இருக்கும். சமூக சீர்குலைவுக்கு முதல் காரணம், சமூக அமைதியின்மைக்கு, சமூக அமைதியை கெடுக்கிறதுக்கு முதல் காரணம், அங்கு நடக்கக்கூடிய பிசினஸ் டீலிங், பொருளாதார டீலிங், பொருளாதார தொடர்புகள் அங்கு சீர்குலைஞ்சு போறது சமூக அமைதி சீர்குலைவுக்கு காரணமா இருக்கும். பாக்கிறமா இல்லையா, இன்னைக்கு நிறைய கொலைகள் எதனால நடக்குதுங்க, நிறைய கொலைகள் எதனால நடக்குது, அவன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணா, வட்டிக்கு விட்டான், ஏமாத்தனான், ஃப்ராடு பண்ணான், அதனால போட்டு தள்ளிட்டாங்க. பாக்கிறமா இல்லையா, நேத்த முந்தானதான் திருநெல்வேலியில் ஒரு இந்து முன்னணி போட்டு தள்ளிருக்காங்க. யார் போட்டது, உடனே முஸ்லீம்கள் போட்டாங்க, முஸ்லீம்கள் கொண்டாங்க, முஸ்லீம்கள் கொண்டாங்க, உடனே ராமகோபால கிழவன் கிழட்டு கழுத கத்த ஆரம்பிச்சிருச்சு, முஸ்லீம் தான் கொண்டாங்க. ஆனா என்ன, அவன் வந்து ஒரு ஃப்ராடு, கட்ட பஞ்சாயத்துக்காரன், ஒரு ரவுடி, மோசடி பண்றவன், ஏமாத்துறவன், அவனால பாதிக்கப்பட்ட யாரோ நேரம் பார்த்து தர்ணம் பார்த்து கொண்டுட்டான். அப்ப அவனை கொன்ன உடனே ஒரு சமூக அமைதி சீர்கெடுது. எதனால சீர்கெடுது, அவனோட பொருளாதார டீலிங் ஒழுங்கா இல்லாதனால இந்த கொலை நடந்துச்சு, இந்த கொலை நடந்ததுனால சமூக அமைதி சீர்கெடுது. சொல்ல புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு பாக்குறோம், மௌலிவாக்கத்தில் இவ்வளவு பெரிய பில்டிங் இருந்து 60-65 பேர் இறந்து போயிட்டாங்க அப்பாவி மக்கள். எதனால, பொருளாதார சீர்குலைவு. என்ன, அதற்கான பிளானிங் வாங்கும் பொழுது, அதற்கான திட்டம் வாங்கும் பொழுது, யார் யாருக்கு எந்தெந்த அதிகாரிகளுக்கு எங்க லஞ்சத்தை கொடுக்கணுமோ அந்த ஹராமான லஞ்சத்தை கொடுத்தா, அவங்க அதற்கான அனுமதியை பெற்றா, தப்பான முறையில் தப்பான பிளான் படி கட்டினா, தவறான பொருட்களை கட்டினா, தரம் இல்லாத பொருட்களை கட்டினா, இன்னைக்கு இடிஞ்சு உளுந்து 60-65 அப்பாவி உயிர்கள் பலியாயிடுச்சு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, எங்க ஒரு சமூக அமைதி கெடுதோ அங்கே பொருளாதார சீர்குலைவு என்பதற்கும் பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கும். அப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு பண்றான், சமூக அமைதியை சீர்கெடுப்பதற்கான கொலை, அதற்கான சட்டங்கள் அல்லாஹ் நேர் சொன்ன மாதிரி, இன்றைய இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூக அமைதியை கெடுப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணியாக இருக்கக்கூடிய பொருளாதார சீர்குலைவு, பொருளாதார, அதாவது முறையற்ற பொருளாதாரம். அந்த முறையற்ற பொருளாதாரத்தை அல்லாஹ் கண்டிச்சு முறையான பொருளாதாரத்தை முஸ்லீம்களை பின்பற்றுங்கள். முறையான பொருளாதாரத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்களால் அது உங்களுடைய சமூகத்துடைய அமைதியையும் கெடுக்காது, உங்களுடைய சமூகத்துக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அந்த முறையான பொருளாதாரம் என்பது ஒரு இபாதத்தாகவும் அமைந்துவிடும். என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையே பேசி உண்மையே பேசி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நியாயமான வியாபாரி, உண்மையை மட்டுமே பேசி ஒரு வியாபாரத்தை போய் பேச மாட்டாரு, அந்த மாதிரி உண்மையை மட்டுமே பேசி நியாயமா வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி, மா சித்தீகீன் வ ஷுஹதாயி வல் அம்பியாய் யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அவர் வியாபாரம் தான் செய்யறாரு. நைட்டு பூரா ரெண்டு கால் வீங்கு மலப்புற அவன் வணக்கம் செய்யல, இபாதத் செய்யல, நாலு பூரா நோம்புலாம் வைக்கல, ஆனால் அவர் செய்யக்கூடிய அந்த உண்மையான வியாபாரம், நியாயமான வியாபாரம் அவர் எங்க கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. மறுமையிலே நபிமார்களுடன் சித்தீகீன்களுடன் ஷுஹதாக்களுடன் எழுப்பப்படுவார். வியாபாரி, ஒரு நியாயமான வியாபாரி, உண்மையை பேசி செய்யக்கூடிய வியாபாரி, அவர் செய்யறது வியாபாரம், ஆனா மறுமையில் யாரோட இருப்பாரு? நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சித்தியக்கங்களோடு இருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு வியாபாரம் என்பது நேர்மையாக முறையாக நடக்குமேனால் அந்த வியாபாரம் சமூக அமைதியை பாதுகாக்கும். சமய நேரத்தில் அவனுடைய மறுமைக்கும் அது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும், மறுமையின் வெற்றிக்கும் மிகப்பெரிய காரணமா இருக்கும். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வியாபாரத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு சட்டத்தை இந்த ஆயத்தில் சொல்றான் பாருங்க. ஒலா தாக்குலு அம்பாலுக்கும் பைனக்கும் வில் பாத்தலி, மக்களே உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய செல்வத்தை அநியாயமாக சாப்பிடாதீர்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல ஒருத்தர் செல்வத்தை ஒருத்தர அநியாயமாக தவறான வழியில சாப்பிடாதீர்கள். தவறான வழினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அப்ப சரியான வழி இருக்குதான் செய்து, சரியான வழியில சாப்பிடலாமா? ஒருத்தருடைய பொருளை இன்னொருத்தர் தவறான வழியில சாப்பிடாதீங்கிற அல்லா, அப்போ தவறான வழியில சாப்பிடாதீங்கன்னா சரியான வழியில ஒருத்தருடைய பொருளை நான் சாப்பிடலாம், அதான் அர்த்தம் அதுக்கு. அந்த சரியான வழிதான் வியாபாரம். உதாரணமா ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபா உள்ள பொருள் இருக்குது, ஒரு 1000 ரூபா மதிப்புல பொருள் இருக்குது, அந்த பொருள் என்ன பண்றேன், 1000 ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டு அவருடைய பொருள் தான், ஆனா சரியான முறையில் முறையான முறையில் விலைக்கு வாங்கிக்கிட்டேன், இப்ப இந்த பொருள் நான் சாப்பிடலாமா? தாராளம் சாப்பிடலாம், அடுத்த ஒரு பொருள் தான், ஆனா நான் விலைக்கு வாங்கி முறையா சாப்பிடுறேன். அது இல்லாம தவறான வழியில அடுத்தோட பொருளை சாப்பிடாதீங்கடா. தவறான வழி என்னங்கிறது ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது, ஆனா எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிக்கா ஒரு சட்டத்தை சொல்லுவான். அல்லாஹ்வுடைய இயல்பு அப்படிதாங்க, நீ எல்லா சட்டத்தையும் குர்ஆன்ல தேட தேட முடியுமா? எல்லா சட்டத்தையும் குர்ஆன் இவ்வளவு பெரிய புத்தகமா எடுப்போம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிக்கா சட்டத்தை சொல்லுவான், அதை இன்னும் தெளிவா ரசூலா சொல்லுவாங்க, அதை இன்னும் தெளிவா சஹாபாக்களும் இமாம்களும் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம இன்னைக்கு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு வாயு செஞ்சு ஒரு சட்டத்தை சொல்லணும் தேவையில்லை. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் என்ன சொன்னா அதுல கொஞ்சம் தெளிவா ரசூலா சொல்லுவாங்க, ரசூலா என்ன அர்த்தத்துல சொன்னாங்க என்ன பொருள் சொன்னாங்கறத சஹாபாக்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை நமக்கு மரியாதைக்கு ஒரு இமாம்கள் வகுத்து கொடுத்துருவாங்க சட்டங்களாக. இதுதான் சரியத்துடைய அடிப்படை. நாம இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு சட்டத்தையும் போய் தேடணும் குர்ஆன்ல இருந்து, ஒவ்வொரு சட்டம் புதுசா நான் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு சட்டத்தை நான் புதுசா ஆய்வு செய்யணும், தேவையில்லை. ஆய்வு செய்ய தேவையில்லாத அளவுக்கு அல்லாம அல்லா ரசூல் சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, இமாம்கள் நமக்கு வகுத்து கொடுத்துட்டாங்க அந்த சட்டங்களின் அடிப்படையில். அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவா ஒரு விஷயத்தை சொல்லுவான், அதுல இருந்து விரிவாகத்தான் நமக்கு மார்க்க சட்டங்கள் எடுக்கப்படும். அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பொருட்களை உங்களுக்கு இடையில தவறான வழியில சாப்பிடாதீர்கள் அப்படிங்கிறான். அப்ப சரியான வழி என்னன்னு சொன்னா, இன்னொரு அசரத் அல்லாஹ் சொல்றான், இல்லா அன் தராலிம் பைனக்குமா, உங்களுக்கு மத்தியிலே பொதுவான திருப்தியோட சாப்பிட்டாலே தவிர, முழுமையான சாட்டிஸ்பேக்ஷனோட. உதாரணமா நான் ஒரு பொருளை விலை கேட்கிறேன், அவர் திருப்தியா 1000 ரூபா வாங்கிக்கிட்டு அந்த பொருள் எனக்கு விற்கிறாரு, திருப்தியா விற்கிறாரு. இப்ப அவருக்கு திருப்தி, எனக்கு திருப்தி, எனக்கு பொருள் தேவை, அவருக்கு பணம் தேவை, எனக்கு பொருள் தேவை, அவருக்கு பணம் தேவை, நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட இந்த பொருளை வாங்கி திருப்தியான முறையில் வாங்கிக்கிறேன். இந்த பரஸ்பர திருப்தி தான் வியாபாரத்தினுடைய அடிப்படை, பரஸ்பர திருப்தி தான் வியாபாரத்தினுடைய அடிப்படை. திருப்தி இல்லாம செய்யக்கூடிய வியாபாரி இஸ்லாத்தில் இடமில்லை, திருப்தி இல்லாம செய்யக்கூடிய வியாபாரி இஸ்லாத்தில் இடமில்லை. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பையஆனி பில் ஹய்ய பில் கியாரி மாலம் யதஃபர்ரகா. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இந்த செல்போன் என்ன வேலைன்னு கேட்கிறாரு, நான் அவர்கிட்ட சொல்றேன் 1000 ரூபாங்க அப்படிங்கிறேன். உடனே அப்படிங்கிறா, சரி 1000 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா இன்னும் டீலிங் முடியல, 1000 ரூபாங்கிற அவர் வாங்கிக்கிறேங்கிறாரு. இப்ப நான் பொருள் அவர்கிட்ட கொடுக்கணும், அவர் என்ன பண்ணு, எனக்கு பணத்தை தரணும். இப்ப டீலிங் பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க நின்று நிலையிலே நான் சொல்றேன், சரி இல்லைங்க இப்ப ஐடியா இல்லைங்க எனக்கு அப்படிங்கிறேன், இப்ப எனக்கு ஐடியா இல்லைங்கிறேன். உடனே அவரு அதெல்லாம் முறை இல்லை, நீங்க ஆயிரம் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு தந்து ஆகணும் அப்படின்னு என்ன வற்புறுத்த முடியுமா? முடியாது. அதான் சொல்ல சொல்றாங்க, டீலிங் முடியறதுக்கு முன்னாடி மாலம் எத்த பர்றாக்கா, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி எனக்கும் உரிமை உண்டு அந்த வியாபாரத்தை ரத்து செய்வதற்கு, அவருக்கும் உரிமை உண்டு. எப்படி பேசிட்டு சரிங்க நான் அப்புறம் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல நீ ஆயிரம் ரூபாய் கேட்டீங்க நானும் ஒத்துக்கிட்டேன், நீ தலையில கட்டிதாகணும் அப்படி எந்த விதமான அதிகாரமும் எனக்கு கிடையாது. அப்ப ஏன் பரஸ்பர திருப்தி இருக்கணும், எனக்கும் பரஸ்பர முழுமையான திருப்தி இருக்கணும், அவருக்கும் முழுமையான திருப்தி இருக்கணும். பரஸ்பர திருப்தி இல்லாம நான் பொருளை அவர் தலையில கட்டுறதோ அவர் பணத்தை என் தலையில கட்டுறதோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதனாலதான் சொன்னாங்க குத்தகை எடுக்கிறது. குத்தகை எதை எடுக்கணும், ஒரு தோப்பு, அந்த தோப்புல எவ்வளவு மாங்காய் காய்க்கும், ஒரு மாந்தோப்பு எவ்வளவு மாங்காய் காய்க்கும், எவ்வளவு மாம்பழம் பழுக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. குத்து மதிப்பா என்ன பண்றோம், இந்த தோப்பை நான் குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், இந்த தோப்பை நான் குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், அது எவ்வளவு காய்தான் எனக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுக்கலாமா? ரசூலுல்லாஹி சொல்றாங்க அது எடுக்காதீங்க கூடாது மார்க்கத்துல. ஏன்னு சொன்னா அது உங்களுக்கு அளவே தெரியாது. உதாரணமா இவ்வளவு மாங்காய் இருக்குது, இவ்வளவு மாங்காய் காய்ச்சிருச்சு பாக்குறோம், மரத்தை பூரா பாக்குறோம், இதுல எப்படியும் ஒரு 50 கிலோ தேரும் மாங்காய், இதுல ஒரு 100 கிலோ தேரும், இதுல ஒரு 80 கிலோ தேரும், மொத்தத்துல 1 டன் தேரும். 1 டன் மாங்காய் இன்னைக்கு என்ன விலை, 10,000 ரூபாய். சரி நம்ம 9,000 ரூபாய் கேட்போம் அப்படின்னா 9,000 ரூபாய் கேக்குறேன், நீங்க 9,500 ரூபாய் வந்துருங்க, இது கூடும். ஏன்னா நான் பாத்துறேன் மாங்காய் இவ்வளவு காய்க்குது, இவ்வளவு மாங்காய் காய்ச்சிருச்சு, இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி எதுவுமே இல்லாம இனிமேல் காய்க்க போற மாங்காய்க்காக தோப்ப குத்தகை எடுக்கலாமா? எடுக்காதீங்க. ஏன் அங்க இப்ப நீங்க திருப்தியா எடுத்துட்டா கூட பின்னாடி வருத்தப்படக்கூடும், சே தெரியாம எடுத்துடுமே நஷ்டமாயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படக்கூடும். அதனால அளவு தெரியாமல் ஒரு பொருளை விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உதாரணமா ஒரு குளத்தை கட்டுற ஒருத்தர் குளத்துல உள்ள மீனை பூரா எடுத்துங்க எனக்கு ஒரு 1,000 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறாரு. குளத்தை கட்டி குளத்துல மீனை பூரா பிடிச்சிங்க குத்தகைக்கு விட்டுறேன், நீங்க 1,000 ரூபாய் கொடுங்க எனக்கு அப்படிங்கிறாரு. அப்படி கூடாது. குளத்துல எவ்வளவு மீன் தெரியாம இவர் வாங்குறதோ அந்த அந்த மீனை எடுக்கிறதோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன் இவருக்கு எவ்வளவு மீன் தெரியாது, அளவே தெரியாது. அளவே தெரியாம வியாபாரம் பண்ணும் பொழுது அங்க என்ன ஆகும், ரெண்டு பேருக்கும் தகராறு ஏற்படும், மன திருப்தி ஏற்படாது. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்தும் நோக்கம் என்னவென்றால் சகோதரர்களே, இந்த வியாபாரத்தின் மூலமாக சமூக அமைதி தான் நோக்கம். சமுதாயத்தில் அமூக அமைதி நிலவணும், பரஸ்பர திருப்தி இருக்கணும். திருப்தி இல்லாமல் சமூக அமைதியை கெடுக்கும் விதத்திலே உள்ள வியாபாரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏத்துக்கிறதுல அல்லாஹ் அதை தடை செய்யறான். இன்னைக்கு பாக்குறோம் லாட்டரி சீட் வியாபாரம். லாட்டரி சீட் வியாபாரங்கிறது விழுந்தா வீட்டுக்கு, விளாட்டி நாட்டுக்கு, அப்படிதான் முதல் முதல் அண்ணாவதர் அறிமுகப்படுத்தினாரு. தமிழ்நாட்டில் லாட்டரி சீட் அறிமுகப்படுத்தும் போது விழுந்தா வீட்டுக்கு, விளாட்டி நாட்டுக்கு அப்படின்றாரு. விழுந்தா உனக்கு, விளாட்டி நாட்டுக்கு அப்படின்றாரு. அப்படி விழுந்தா வீட்டுக்கு, விழுந்தாட்டி நாட்டுக்குன்னு சொல்லி சொன்ன வியாபாரம் லாட்டரி சீட் வியாபாரம் என்ன ஆயிப்போச்சு, பல குடும்பங்களுடைய குடும்பங்களை சீரழிச்சிருச்சு, பல குடும்பங்கள் நிம்மதியை கெடுத்துருச்சு, அப்ப சமூக அமைதியை பாழாக்கிடுச்சு. அப்ப இந்த மாதிரி சமூக அமைதியை பாழாக்கக்கூடிய வியாபாரங்களை அப்புறம் தெரிஞ்சு அடடா இந்த லாட்டரிச்சினால இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குதா, லாட்டரிச்சி தடை செய் அப்படின்னு செய்யறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சுபானத்தல இதுல தீங்கு ஏற்படுங்கிறதுனால, இது சமூக அமைதியை கெடுக்குங்கிறதுனால முன்கூட்டி அல்லாஹ் தடை செஞ்சுட்டான், அதை ஹராமாக்கிட்டான். இந்த மாதிரி வியாபாரம் என்பது சகோதரர்களே பரஸ்பர தராலி பயணக்கும் அல்லாஹ் சொன்னா பரஸ்பர திருப்தி இருக்கணும், உங்களுக்கு திருப்தி இருக்கணும், அவருக்கு திருப்தி இருக்கணும். அந்த மாதிரி சரியான முறையில் அன்றி ஒருத்தருடைய பொருத்தல பொருளை இன்னொருத்தர் சாப்பிடுறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆகவே உங்களுடைய வியாபாரங்களை சரியான முறையில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான், சரி நம்ம அடுத்தவர் பொருளை அபகரிப்பதற்காக அல்ல அடுத்தவர்களுக்கு பொருள் நம்ம பொருளாக்குறதுக்காண்டி இன்னொரு வழியை தேர்ந்தெடுப்போம். என்னன்னு சொன்னா உதாரணமா இன்னைக்கு நடக்குது நில அபகரிப்பு ஊழல், நில அபகரிப்பு இன்னைக்கு பெரிய மோசடி. என்ன பண்றான், அடுத்தவன் நிலத்தை இவனா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி யாருக்கு நிலத்துக்கு சொந்தக்காரனோ அவன்கிட்ட போய் டீல் பேசுறதுக்கு பதிலா, யார் நிலத்துக்கு சொந்தக்காரனோ அவன்கிட்ட போய் டீலிங் பேசுறதுக்கு பதிலா இவன் யார்கிட்ட போய் டீலிங் பேசுறான்னா சப் ரிஜிஸ்டர் போய் டீலிங் பேசுறான், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் டீலிங் பேசுறான். என்னண்டு ஐயா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அது இன்னொத்தனை இடம், அவன் பாவன் அப்பாவி சொப்பாவி ஏதோ ஒரு 5,000 ரூபாய் தான் ஓடி போயிடுவான், அந்த இடத்த நீ என் பேர்ல எழுதுவை, நான் உனக்கு இவ்வளவு பணம் தர்றேன், என் பேர்ல மாத்தி கொடு, என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடு, நான் உனக்கு இவ்வளவு பணம் தர்றேன். இப்ப அல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அதிகாரிகள் இடத்துல கொண்டு போய் பேரம் பேசாதீர்கள், அடுத்தவர்களுக்கு ஒரு அபகரிப்பதற்காக அதிகாரிகள் போய் பேரம் பேசுறது. ஏன்னா இந்த விஷயத்துல நில விஷயத்துல அதுல டிசைனிங் பவர், டிசைனிங் அத்தாரிட்டி யாரு, சப் ரிஜிஸ்டர், அந்த அதிகாரி தான் என்ன பண்ணா, அவன் தான் இதுல அத்தாரிட்டி, அவன்கிட்ட போய் ஐயா நீதான் அத்தாரிட்டி, இவனை விடு, நிலத்து சொந்தக்காரன் விட்டு அவன் ஏதாவது சமாளிச்சுலாம் தலையை தட்டலாம் இல்ல மிரட்டலாம் ஓடி போயிடுவாங்க நம்ம ரெண்டு பேர் டீல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்தவருடைய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக அபகரிப்பதற்காக அதிகாரிகளுக்கு போய் நீங்க என்ன பண்ணாதீங்க லஞ்சம் கொடுத்து அதன் மூலமா சாதிக்க நினைக்காதீர்கள் அப்படிங்கிறான் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்காதீர்கள் மக்களுடைய செல்வத்தை பாவமான முறையிலே அநியாயமான முறையிலே அவர்களுடைய செல்வத்தை நீங்க சாப்பிடுவதற்கு நீங்க என்ன பண்ணாதீங்க அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்காதீர்கள் வாண்டும் தாளமோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டே அப்படி பண்ணாதீங்க தெரிஞ்சுக்கிட்டே பண்ணாதீங்க இப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்ன ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஒரு சஹாபி இந்த ஹதீஸ் இந்த ஆயத்தை எப்ப இறங்குதுன்னு சொன்னா ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சொத்து விஷயமா தகராறு ஆயிடுது அந்த ரெண்டு சஹாபி ரசூலாட்ட வர்றாங்க ஒருத்தர் சொல்றாரு யார சொல்றது ஏன் இடம் அப்படிங்கிறாரு இன்னொரு சொல்ற இல்ல யார சொல்றது என்னுடைய பொருள் இது அவருடைய பொருள் ஏன் பொருளுங்கிறாரு இந்த மாதிரி வழக்குகள் உலகத்தில் லட்சக்கணக்கான வழக்குகள் நடந்துட்டு இருக்கும் ரசூலா காலத்தில் ஒரு நடந்த ஒரு வழக்கு பொதுவா இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நீதிபதி எப்படி தீர்ப்பளிக்கணும்னு சொன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதாவது நீதிமன்றத்திற்கும் ஷரியத் வழிகாட்டுறது எப்படி தீர்ப்பு வழங்கணுங்கிறதுக்கு இடத்துல சொந்தக்கார வர்றாரு ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் சொல்றாரு ஏன் இடங்கிறாரு இடத்த விட்டுருங்களேன் ஒரு செல்போன் அதான் ஈஸியா நீங்க புரியும் எல்லாரும் ரெகுலரா பழங்குறது நம்ம ரெண்டு கையை விட மூணாவது கை ஆகி போச்சு செல்போன் அப்படிதானுங்களே ரெண்டு கையை விட மூணாவது கை செல்போன் தான் கை இல்லாம கூட இருந்துட்டு போயிடுவான் செல்போன் இல்லாம ஐயோ போன் காணும் எங்க போச்சு பதறமா இல்லையா நீ மூணாவது பொருள் மாதிரி ஆகி போச்சு ஈஸியா விளங்க சொன்னா ஒருத்தர் செல்போன் வச்சு கையில வச்சிருக்காரு இன்னொருத்தர் சொல்றாரு உதாரணமா அப்துல் காதர் செல்போன் இருக்குது அல்லா பேச்சு சொல்றாரு யார சொல்லாது ஏன் போன ஏன் போனுங்கிறாரு ஒரு நீதிபதி வந்து ஐயா இது ஏன் போன் அப்படிங்கிறாரு அப்ப நீதிபதி என்ன பண்ணா அல் பையினத்தால் அல் முத்தாயி அல் பையினத்தோ அல் முத்தாயி யார் தாவா செய்கின்றானோ யார் புகார் கொடுக்கின்றானோ அவன்கிட்ட ஆதாரத்துக்கு ஏன்பா ஓன் போனுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் போன் பொசிஷன் இப்ப அப்துல் காதர் இருக்குது நீ அல்லா பேச்சு வந்து ஏன் போனுங்கிற ஓன் போனுங்கிறது என்ன ஆதாரம் உடனே அந்த போன் வாங்கறதுக்கான பில்ல காட்டணும் அதுல அந்த நம்பர் இருக்கும் போன் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் எடுத்து பாக்கணும் இந்த நம்பர் இந்த பில்லு ஒரு பேர்ல இருக்குதா அல்லது சாட்சி கூட்டுற நாமங்க நான் தாங்க வித்தேன் பில் இல்ல வித்தவர வர நாமங்க நான் தாங்க வித்தேன் இவரு தாங்க வித்தேன் அப்படிங்கிறாரு இப்படி ஏதாவது ஒரு சாட்சியை கொண்டு வரணும் யாரு தாவா ஆரம்பிக்கிறவரு பிரச்சனை யார் ஆரம்பிக்கிறாரோ அவர் சாட்சி கொண்டு வரணும் இப்ப அவர்கிட்ட சாட்சி எதுவும் இல்ல அல்லா பிச்சை வர்றாரு ஏன் போனுங்கிறாரு சாட்சி என்ன பண்ணுற சாட்சி இல்லைங்கிற சாட்சியில போ அப்படி துரத்திடலாமா துரத்தக்கூடாது என்ன பண்ணும் அலாமன் அன்கர யார் மறுக்கிறாரோ அவர்கிட்ட சத்தியம் கேட்கணும் மறுக்கிறாருல மறுக்கிறது யாரு மறுக்கிறது யாருங்க அப்துல் காதர் செல்போன் யார் கையில் வச்சிருக்காரு அப்துல் காதர் மறுக்கிறாரு அல்லா பிச்சை ஏன் போனுங்கிறாரு அப்துல் காதர் மறுக்கிறாரு அப்ப அல்லா பிச்சை என்ன பண்ணுவோம் யார் தாவா கொண்டு வர்றாங்களோ யார் வந்து பிரச்சனை கொண்டு வராங்களோ அவங்ககிட்ட ஆதாரத்தை கேட்போம் இதான் இஸ்லாத்திலே தீர்ப்பளிக்கக்கூடிய இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய வழி அவர்கிட்ட ஆதாரத்தை கேட்போம் அவர் ஆதாரம் தெரியலையா ஒல் எமீன் அலாமன் அன்கர் நிராகரிக்கிறாரு அவர்கிட்ட மறுக்கிறவர்கிட்ட இது கேட்போம் சத்தியம் கேட்போம் சத்தியம் அவர்கிட்ட ஆதாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கிட்ட பிடிச்சிக்கிட்டு அப்ப நீ ஓன் பில்ல காட்டு போன் பில்ல காட்டு கேட்க அவசியம் கிடையாது ஏன் பொசிஷன் அவர் கையில இருக்கிறதே அதற்கான ஆதாரம் பொசிஷன் அவர் கையில இருக்கிறதே அதற்கான ஆதாரம் அப்படி என்ன பண்ணு நீ அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிடுப்பா அப்ப ஒருத்த உண்மையா இருந்தானக்கா அவனுக்கு அல்லாஹ் மேல சத்தியம் பண்றது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிதானே ஆயிரம் சத்தியம் பண்ணலாம் அப்போ அவர் சத்தியம் பண்ணணும் இவர் சத்தியம் பண்ண மறுத்து விட்டால் சத்தியம் பண்ண மறுத்துறாரு அப்போ பிரச்சனை சத்தியம் பண்ண மறுத்துட்டா அப்ப ஏதோ பிரச்சனை அர்த்தம் அப்ப அந்த போனை வாங்கி இவர் கையில கொடுத்துருவோம் யார் கையில கேட்பவர் ஆதாரம் இல்லாட்டாலும் அவர் கையில கொடுத்துருவோம் இதுதான் ஷரியத்துடைய தீர்ப்பளிக்கக்கூடிய முறை அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாவா கொண்டு வந்த முத்தாய் தாவா கொண்டு வந்த என்ன சொல்றது இன்னைக்கு லீகல் வேர்ட்ல சொல்றதா பெட்டிஷனர் சொல்லுவாங்க அந்த பெட்டிஷனர் கேக்குறாங்க உனக்கு என்னப்ப ஆதாரம் அவரு ஆதாரம் இல்லன்ட்டாரு உடனே ரெஸ்பாண்டன்ட் பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் பிரதிவாதி அவர்கிட்ட கேக்குறாங்க உனக்கு என்னப்பா நீ சத்தியம் பண்றியாப்பா அப்படின்னாங்க அவர் சத்தியம் பண்ண தயாரானாரு அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க ஒண்ணு புரிஞ்சுக்க உன்னுடைய பொருளா இருந்தா மட்டும் சத்தியம் பண்ணு யார் அல்லாஹ்வை பொய் சத்தியம் சொல்கிறாரோ மறுமையில மிகப்பெரிய தண்டனைக்குரியவர் அப்படிங்கிற இந்த சத்த வாசகத்தை கேட்ட உடனே இவர் சத்தியம் பண்ற தவிர்த்து யார சொல்ல நான் தப்பு செஞ்சிட்டேன் யார சொல்ல நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்போ அந்த சத்தியம் செய்வது என்பது ஒரு உண்மையை உலகத்தை கொண்டு வரதுக்கு ஒரு அடிப்படையான காரணமா இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி சொன்ன உடனே இந்த அந்த பொருளை வாங்கி ரசூலுல்லாஹ் அந்த மனிதர்கிட்ட கொடுத்தாங்க புகார் செஞ்ச மனிதர்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த பாருங்க இன்னமான பஷர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க புகாரில முஸ்லீம்ல இருக்குது இன்னமான பஷர் நான் ஒரு மனுஷன் மறைமுகமான எனக்கு தெரியாது மறைவான என்ன நினைச்சது யாரு பொருள் அப்படியே நான் அப்படியே என்னுடைய அச்சய தீத்திரையில் பார்த்து இவருடைய பொருள் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது எனக்கு சக்தி எல்லாம் கிடையாது. ஒரா யாருமுல் கைபு இல்லல்லா, மறைவான விஷயங்களை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். நான் உங்களை மாதிரி மனுஷன், எனக்கு மறைவான விஷயங்கள் தெரியாது. இதா அன்த்தும், நீங்கள் என்னிடத்தில் வந்து ஆதாரங்களை ஒப்படைத்தால் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு வழங்குவேன். சரியச்சன முறைப்படி ஆதாரங்கள் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவேன். உதாரணமா அப்துல் காதர் அல்லா பேச்சு ரெண்டு பேர் ரசோலோட போறாங்க, செல்போனை காணன்னு சொல்லிட்டு, செல்போன் ரசோலாட்ட இல்ல, இதான் உதாரணத்தை புரிந்து புரிஞ்சுங்க. அப்துல் அல்லா பேச்ச பேர் ரசோலாட்ட சொல்றாரு, அப்துல் காதர் இது வச்சிருக்க போன் வந்து என்னுடைய போன், யார சொல்லலாம், இவர் தரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஆதாரம் கேட்கறாங்க. யார்கிட்ட? அல்லா பிச்சை ஆதாரம் கேட்கறாங்க. என்னப்பா ஆதாரம் கேட்கறாங்க? அல்லா பிச்சை ஏதோ ஆதாரத்தை செட் பண்ணி கொண்டு கொடுக்குறாரு. ரசூலா பாக்குறாங்க, சரியான ஆதாரம் மாதிரிதான் இருக்குது, ஆனா பொருள் யாருடைய பொருள்? உண்மையில யாருக்கு பொருள்? அப்துல் காதர் பொருள். அவருடைய ஆதாரத்தை பார்த்து ரசூலா என்ன பண்ணாங்க, அந்த பொருளை வாங்கி விட்டு கொடுத்த உடனே இப்ப அல்லா பிச்சை தீர்ப்பளிச்சது யாரு? அல்லாஹ் ரசூல். அல்லாஹ் ரசூல் தீர்ப்பளிச்சிட்டாங்க. அல்லாஹ் ரசூல் தீர்ப்பளிச்ச உடனே இந்த பொருள் எனக்கு சொந்தமாயிடுச்சு, எனக்கு ஹலால் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க முடியுமா? ரசூல் நினைக்க முடியாது. நான் மனுஷன், என்னுடைய தீர்ப்பில் என்ன ஏற்படலாம்? என்னுடைய தீர்ப்பில் என்ன ஏற்படலாம்? தவறு ஏற்படலாம். என்கிட்ட காட்டுற ஆதாரங்கள் அடிப்படையில் நான் தீர்ப்பு சொல்லுவேன். நான் தீர்ப்பு சொல்லிட்டேங்கிறதுக்காண்டி அது உனக்கு ஹலால் ஆயிடாது, அது உனக்கு ஹராம் ஹராம் தான், மர்மே தண்டனை தண்டனை தான். அதனால நான் தீர்ப்பு சொல்லிட்டேங்கிறதுக்காண்டி அது ஹலால் ஆயிடாது. இதென்றா நான் ஒரு மனுஷன் தான் நபிசுல்லாஹு சொன்னாங்க. அதனாலதான் தீர்ப்பளிப்பவர் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, தீர்ப்பளிப்பவர் ஒரு விஷயத்தை தீர்ப்பளிப்பார் என்றால் அவர் சரியாக தீர்ப்பளித்தால் ஆதாரங்களை பார்த்து அனலைஸ் பார்த்து லஞ்சம் வாங்காம இன்ஃபுளுன்ஸ்க்கு பயப்படாம அழுத்தங்களுக்கு பயப்படாம இவரை பார்க்கிறாரு சரியான ஆதாரங்கள், ஓகே இப்படிதான் சரியான தீர்ப்பு வழங்கிட்டாரு. அப்படி சரியான தீர்ப்பு வழங்கினால், சரியான தீர்ப்பு வழங்கினால் அவருக்கு ரெண்டு நன்மை. ஒரு தீர்ப்பளிப்பவர் அல்லாஹ்வுக்கு பயந்து ஆதாரங்களை பார்த்து தீர்ப்பளிப்பார் என்றால் அவருக்கு ரெண்டு நண்பர் சரியா தீர்ப்பளிச்சா. அதே நேரத்தில் அவர் தப்பா தீர்ப்பளிச்சாரு, ஆதாரங்களை பார்க்கிறாரு அனலைஸ் பண்றாரு, இதுதான் தீர்ப்பு அப்படின்னு தப்பா தீர்ப்பளிச்சிட்டா அவருக்கு ஒரு நன்மை உண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் குற்றவாளியாக மாட்டார், தீர்ப்பளிப்பவர் குற்றவாளியாக மாட்டார். தப்பான தீர்ப்பளிச்சா கூட ஏன் அவர் லஞ்சம் வாங்கிட்டோ அல்லது மற்ற உணர்வுகளுக்கு ஆசைப்பட்டோ சுயநலனுக்காண்டி தீர்ப்பளங்களே, அவர் அனலைஸ் பண்றாரு சரி எது தப்பு எதுன்னு பாக்குறாரு. அல்லாஹ் அவர் கொடுத்த அறிவை வச்சு தீர்ப்பளிக்கிறாரு. இந்த தீர்ப்பு தப்பா இருந்தா கூட அவருக்கு என்ன உண்டு? ஒரு நன்மை உண்டு. சரியா இருந்தா ரெண்டு நன்மை உண்டு. விசலாம் அந்த அடிப்படையில் தான் ரசூலா சொன்னாங்க, நானும் சில சமயங்கள் தப்பான தீர்ப்பு வழங்கிருக்கணும், நான் தீர்ப்பு அளிச்சிட்டேங்கிறதுக்காண்டி அந்த பொருள் உங்களுக்கு ஹலால் ஆயிடாது அப்படின்னாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், அதிகாரிகளிடத்தில் போய் முறையிட்டு அந்த பொருளை உங்களுடைய பொருளாக ஆக்கிக் கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சதி திட்டம் திட்டாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சகோதரர்களே, நம்ம இந்தியாவில் தவிர்க்க முடியாது. என்னங்க, இந்தியாவில் சுவாசிக்காம இருந்துடலாம், தண்ணி குடிக்காம இருந்துடலாம், ஆனா என்ன இருக்க முடியாது? லஞ்சம் கொடுக்காம இருக்க முடியாது. லஞ்சம் கொடுக்காம இந்தியாவில் வாழ முடியாது. நீ எந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு லஞ்சம் கொடுப்பதை ஹராமாக்குகின்றான். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லஅனல்லாஹு ராஷி வல் முர்த்தஷி, லஞ்சம் கொடுப்பவன் லஞ்சம் வாங்குபவன் இரண்டு பேரையுமே அல்லாஹ் சபிக்கின்றான். லஞ்சம் கொடுக்கிறவன் லஞ்சம் வாங்குறவன் ரெண்டு பேருமே அல்லாஹ் சபிக்கின்றான். அதே அதுல நான் என்ன லஞ்சம் வாங்கவா செய்யறேன், கொடுக்கத்தானே செய்யறேன் அப்படின்னா கொடுப்பவனும் அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியவன் தான். எப்படி வட்டி வாங்குபவன் வட்டி கொடுப்பவன் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனோ, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஞ்சம் கொடுப்பவன் லஞ்சம் வாங்குபவன் ரெண்டு பேருமே அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். ஏன்? இந்த லஞ்சம் என்பது சகோதரர்களே சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீய நோய். லஞ்சங்கிற சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு பாவ நோய். அதனால அந்த லஞ்சம் கொடுக்கறதையும் லஞ்சம் வாங்குறதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வன்மையா கண்டிக்கிறான். அது அல்லாஹ்வுடைய லானத்திற்குரியது, அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலாம் சொல்றாங்க. இன்னைக்கு லஞ்சம் வாங்கலன்னு சொன்னா, ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கலன்னு சொன்னா அவர் வந்து புலகி தெரியாதவர், அதனால இழிச்சவன் இருக்கான், புலகி தெரியாதுன்னு இருக்கிறான், அவனும் வாங்க மாட்டேங்கிறான், நம்மளையும் வாங்க விட மாட்டேங்கிறான். நீ பாக்கிறமா இல்லையா? லஞ்சம் வாங்கலன்னு சொன்னா அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் அந்த அதிகாரிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு லஞ்சம் அதிகாரி வாங்க மாட்டேன்னு சொன்னார்னா அவங்க கீழே உள்ள ஸ்டாஃபையும் வாங்க விடாம தடுத்தாருன்னா அவர் கீழே வேலை செய்யற எந்த அதிகாரிகளும் அலுவலர்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை. அவர் எப்படி போட்டு கொடுத்து மேலெடுத்து எப்படி போட்டு கொடுத்து எப்படி பழிவாங்கன்னு பாக்குறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு லஞ்சம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்ற அளவுக்கு ஆகிவிட்டு இந்த காலகட்டத்தில் சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய நாம் லஞ்சம் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி, லஞ்சம் வாங்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி, இந்த லஞ்சத்தை கொடுப்பதும் வாங்குவதும் மிகப்பெரும் பாவம். அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த மாதிரி பெருகி போய்விட்ட இந்த காலகட்டத்தில் லஞ்சத்தின விஷயத்தில் உலமாக்கள் தெளிவாக ஃபத்வா கொடுத்துருக்கிறாங்க. லஞ்சம் எந்தெந்த நேரத்தில் ஹராம், எந்தெந்த நேரத்தில் அது கூடும் அப்படின்னு சொல்லி, கூடும்னா ஹலால் அல்ல, நிர்பந்தங்கிற அடிப்படையில். எப்படி நிர்பந்தமான நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்றி இறைச்சியை தேவைக்கு மட்டும் சாப்பிட அல்லாஹ் அனுமதிச்சானோ, அந்த மாதிரி தேவையான இடத்துல மட்டும், தேவைக்கு மட்டும் கொடுக்கலாம். எப்படி உதாரணம் பார்த்தீங்கன்னா, உதாரணமா நம்ம நீ ட்ரெயினில் போகிறோம், ஒரு ரயிலில் போகிறோம். ட்ரெயினில் போகும்போது நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது டிக்கெட்டு. நமக்கு என்ன இருக்குதுங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அங்கே போய் பார்க்குறோம், அந்த பெர்த் ஏதாவது காலியாக இருந்தால் முதல்ல யார் கொடுப்பாங்க, ஆர்எஸ்சி கொடுப்பாங்க. முதல்ல ஆர்எஸ்சி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் யார் கொடுப்பாங்க, வெயிட்டிங் லிஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ அங்கே ஆர்எஸ்சிக்கு 4-5 பேர் நிற்கிறாங்க நமக்கு முன்னாடி. அவங்களுக்குலாம் கிளியர் ஆனால் தான் வெயிட்டிங் லிஸ்ட் நமக்கு கிடைக்கும், அந்த பெர்த் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், டிடிஆர் காதை போய் கடிச்சிட்டு வந்துடுறோம். டிடிஆர் காதை கடிச்சிட்டோம், கடிச்சோன்னு டிடிஆர் என்ன பண்ணுவார், அந்த 4 ஆர்எஸ்சி தாண்டி நமக்கு, சார் நீங்கள் அந்த பெர்த்துக்கு போங்க அப்படிங்குவாரு. அப்புறம் தனியாக வரும்போது அவர் கவனிச்சிக்கணும், நீங்க நடக்குதா இல்லையா. இது பெரிய ஹராம். நம்மளுக்கு என்ன சார், ஒரு நைட்டு தூங்குறதுக்காண்டி பெருத்து வாங்குறதா, கொஞ்சம் ராகத்தா தூங்கலாமே பெருத்து வாங்கினா, இது ஹராமா? மாபெரும் ஹராம். ஹராம் மட்டுமல்ல, 4 பேருடைய பத்வாவுக்கு நாம் ஆளாகின்றோம். நமக்கு முன்னாடி ஆர்எஸ் 4 பேர் இருக்கிறாங்க, அந்த 4 பேரையும் தாண்டி அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பெருத்தை நம்ம வாங்கினோம்னா, நமக்கு உரிமை இல்லாத விஷயத்துல, நமக்கு ஹக்கு இல்லாத விஷயத்துல, அடுத்தவருடைய ஹக்கை அபகரிப்பதற்காக லஞ்சம் கொடுப்பது, இதுதான் லஞ்சத்துடைய உச்சக்கட்ட ஹராம். ஒன்னு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்கிறது, இன்னொன்னு அடுத்தவங்களுடைய ஹக்கை அபகரிக்கிறது. சொல்ல புரியுதுங்களா? இது எது சொன்னா, இது வந்து சாதாரண விஷயம், ஒரு சின்ன விஷயம். இதுக்கு சொல்ல, இதுல பெரிய பெரிய விஷயம் நிறைய இருக்குது. நரகத்துடைய அடித்தளத்து கொடுப்பு செய்யக்கூடிய பாவங்களும் பெரிய அளவில் இருக்குது. நம்ம ரெகுலரா அன்றாட நடக்கக்கூடிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப இந்த இடத்துல லஞ்சம் கொடுக்கிறது பெரிய ஹராம். சரி, நீங்க ஆர்எஸ்சி 1 இருக்கிறீங்க, ஆர்எஸ்சி 1 இருக்கிறீங்க. இப்போ ஒரு பெர்த்து காலியா இருந்தா அதுக்கு முதல் ஹக்குதார் யாருதா, நீங்க தான். நீங்க தான் முதல் ஹக்குதார், முதல் உரிமையாளர். இப்ப டிடிஆர் சார் அந்த பெர்த்த போட்டுங்க, ஏதாவது கவனிச்சுக்கங்க அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம காசு கொடுக்கலாமா? இப்ப நம்ம ஹக்குதார், நம்ம உரிமை, அவர் நமக்கு தான் தந்தாகணும். ஆனா என்ன பண்றாரு, நீ லஞ்சம் கொடுத்தாதான் தருவேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ண சொன்னா, அந்த டிடிஆருக்கு லஞ்சத்தை கொடுத்து எப்படி பிடிச்சு கொடுக்கணுமோ பிடிச்சு கொடுத்த வழியை பார்க்கணும். ஒன்னு அந்த டிடிஆர் மேல கம்ப்ளைண்ட் எழுதணும், இல்ல விஜிலன்ஸுக்கு போன் பண்ணி விஜிலன்ஸ் ட்ரெயின்ல இருந்தா அவளை வர வச்சு கைங்களை மாட்டி கொடுக்கணும். அப்ப ஏதாவது வகையில அந்த லஞ்சத்தை 100-100 கொடுக்காமல் தடுக்க வேண்டும். இல்ல அவர்கிட்ட கேட்கணும், எது சார் ஏன் லஞ்சம் தரணும், என்ன அவசியம், நான் முழு பணம் கட்டி ரயில்வேக்கு முழு பணம் கட்டி டிக்கெட் எடுத்திருக்கேன், நான் முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கிறேன், முதல் முன்னுரிமை எனக்கு தான், எதுக்கு லஞ்சம் கேட்கறீங்க அப்படின்னு கொஞ்சம் 4 பேருக்கு முன்னாடி சட்டம் போடினா, சரி போங்க போய் போங்க போய் இதே தொந்தரவா போச்சு போங்க போங்க அப்படின்றான். அப்ப என்ன பண்ணும், முடிஞ்ச வரை அந்த லஞ்சத்தை கொடுக்காம அதை மற்றவங்களுக்கு பத்திர பறைசாற்றி, இவன் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் கேட்கறான், லஞ்சம் கொடுத்தாதான் என்னோட ஹக்கத் தருவேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பத்திர பறைசாட்டணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுஹிப்புல்லாஹு ஜஹர பிஸ்ஸூஇ, யாருடைய தவற்றையும் யாருடைய தவறையும் பகிரங்கப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. யாருடைய தவறையும் பகிரங்கப்படுத்துறத அல்லாஹ் விரும்புவதில்லை. இல்லா மல்துலிமே, யார் அநீதம் இழைக்கப்பட்டானோ அவனை தவிர. ஒருத்தன் அநியாயம் நடக்குதுன்னா அவன் தனக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை என்ன பண்ணலாம், பகிரங்கப்படுத்தலாம். அப்ப இங்க இவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கும் பொழுது இவனுக்கு அந்த சீட்டை தராம லஞ்சம் கேட்கிறான்டா, இங்க அவனுக்கு என்ன நடக்குதுங்க, என்ன அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்தை தடுப்பதற்காக இவன் இந்த பிடிஆரோட தப்பை என்ன பண்ணலாம், பகிரங்கப்படுத்தலாம். 4 பேர் உங்களுக்கு சத்தம் போடலாம், ஏன் சார் எதுக்கு லஞ்சம் கேட்குறீங்க, உங்க பேரை சொல்லுங்க, உங்க சர்வீஸ் நம்பரை சொல்லுங்க இப்பே அப்படின்னா போதும், அவன் ஆடி போயிடுவான், அவன் வில்லங்கமான ஆளா இருக்கானே, சரி போப்பா போப்பா அப்படின்ட்டுருவான். அப்ப அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சகோதரர்களே இந்த லஞ்சத்தை கொடுக்காமல் தவிர்க்க வேண்டும், வேற வழியே இல்லை. அவன் உங்களோட பெரிய எத்தனை இருக்கான், நம்பரை எடுத்துக்க, என் சர்வீஸ் நம்பர் எடுத்துக்க, யாருக்கு பண்ண மேனேஜர் பண்ண போறியா, இதுல இருந்து ரயில்வே மேனேஜருக்கு ஒரு பங்கு போதியா, உண்மையும் கூட அவன் சும்மா மேட்டர் சொல்ல உண்மையும் சொல்றேன், மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ஹலோ ரயில்வே மொத்த ட்ரெயினுக்கே ஒரு மேனேஜர் இருப்பார், அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, என்ன சார் இதெல்லாம் பெருசா எடுத்துட்டு கேட்கறத கொடுத்துட்டு வாங்கி நிம்மதியா தூங்கிட்டு போவீங்களா, நைட்டு பூரா தூங்க உட்காந்து போறீங்களா அப்படின்னு அவன் கேட்கிறான் நம்மள. அவ எங்க முறையிட்டு முறையிட்டும் பிரயோஜனம் இல்ல, பகிரங்கப்படுத்தி பிரயோஜனம் இல்ல, பப்ளிக் சொல்றீங்க பப்ளிக் சார் என்ன சார் 50 ரூபா 100 ரூபாய்க்கு பெருசா தகராறு பண்ணிக்கிட்டு, சீக்கிரம் போய் படுங்க சார் நாங்களும் தூங்கணும் சார் அப்படிங்களா, அட பாவிகளா நீங்களும் வாடா இப்படி அப்படின்னு. இந்த மாதிரி நேரத்தில் நான் தூங்காம போனாலும் போவேன் தவிர இவனுக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தூங்காம போனீங்கடா, லஞ்சம் கொடுக்காம போனீங்கடா, அந்த பிரயாணத்திலே அல்லாஹ் உங்களுக்கு பரக செய்வான். அந்த பிரயாணத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் பரக்கத்து கிடைக்கும். இல்லங்க, நான் இப்ப நைட்டு தூங்கிட்டு போனாதான் காலையில வேலையை பார்க்க முடியும், இல்லைன்னா எனக்கு பகல் பூரா பிரச்சனையா இருக்கும், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறீங்களா? அந்த மாதிரி நிர்பந்தமான இடத்துல மட்டும் கொடுக்கறது தப்பு கிடையாது. எப்போ உங்களுக்கென்று உள்ள ஹலாலான உரிமைகளை பெறுவதற்காக. ஆனா இன்னைக்கு பாக்குறோம் ஏர்போர்ட் ஆபீசரோட செட்டிங், ஏர்போர்ட் ஆபீசரோட செட்டிங் முன்னாடியே டீல் பேசிட்டு வந்துரு சார், இன்னைக்கு நம்ம ஐட்டம் வருது பாத்துங்க, செட்டிங் வர லாபத்தில் உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப். சகோதரர்களே, இந்த செட்டிங் வச்சு வியாபாரம் பண்றது பாருங்க, இது பேர் செட்டிங். அதுல கட்டிங் வேற, செட்டிங் கட்டிங் இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியும்? செட்டிங் கட்டிங்லாம், இந்த செட்டிங் கட்டிங் பாருங்க, இது எல்லாமே பெரிய பாவங்கள். இப்படி ஹராமான வழியில சம்பாதிச்சு அந்த ஹராமான உணவை சாப்பிட்டு நம்முடைய உடலினுடைய ஒரு தசை துண்டு வளருமையானால், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்படிப்பட்ட ஹராம் செட்டிங் பண்ணி கட்டிங் பண்ணி லஞ்சம் கொடுத்து ஊழல் பண்ணி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அதுல ஒரு துண்டு இறைச்சி நம்முடைய உடலிலே வளர்வது அதை விட நரக நெருப்பை சாப்பிடுவது சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீ நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன், பெரிய கோடி நாலு லாஜிக்கு அதிபரா இருக்கிறேன், நாலு பங்களாக்கு அதிபரா இருக்கிறேன், பத்து காருக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன், ஆனா எல்லாம் செட்டிங்ல வந்தது அப்படின்னு சொன்னா நீ நரகத்தை இங்கே தயாராக்கிட்டேன்னு அர்த்தம். நரகத்தை இங்கே ரெடி பண்ணிட்ட, நீ வாழ்ற வாழ்க்கை நரக வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த விஷயத்துல பொருளாதாரம் என்பது மனித வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. அந்த பொருளாதாரத்தை சகோதரர்களே முழுக்க முழுக்க சரியான வழியில நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னா சமீபத்தில் ஒரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் போயிருக்கிறேன். போனா எல்லா டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, சைன் பண்ணியாச்சு, கையெழுத்து போட்டாச்சு, எல்லாம் போனாச்சு. முடிச்ச பிறகு அந்த வக்கீல் வந்து சார் 5000 ரூபா சார் கொடுங்க. நாங்க ஏங்க, நான் சத்தமா கிடையாது, ஏன் எதுக்கு 5000 அப்படின்னு. வெளியாங்க சார், வெளியாங்க சார், வெளியே கூட்டிட்டு போயிட்டார். என்ன சார் 5000 கொடுத்தா சார் ஆகணும், அது ப்ரொசீஜர். அட பாவிகளா, இதுக்கு பேர் ப்ரொசீஜரா? அது ப்ரொசீஜர் சார், கொடுத்தா ஆகணும், காசு கொடுத்தா ஆகணும். நான் கொடுக்க முடியாது, நான் டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்குது, கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன், என்ன பண்ணணும்? ஏன்னா என்ன அடுத்த சொத்தி அபகரிக்கிறேன், சரியான முறை சொத்தி எதிர்பார்க்க. அதுக்குன்னு கவர்மெண்ட் சம்பந்தது, ஐயோ நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க, தயவுசெய்து வாங்க வாங்க வாங்க. அப்புறம் கேள்விப்பட்ட நான் கொடுக்கல, அந்த வக்கீல் கொடுத்துட்டு வந்து அப்புறம் இங்க வந்து நிக்கிறாரு, நான் இது கொடுத்துறேங்க, இந்த விஷயம் தாங்க, ஏன் காசு போச்சுங்க அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ற சகோதரர்ல, இன்னைக்கு லஞ்சம் கொடுக்கறது லஞ்சம் வாங்குறதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர் ஆயிப்போச்சு, நடைமுறை ஆயிப்போச்சு. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நாம இந்த லஞ்சத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஜிஹாது செய்ய கடமைப்பட்டிருக்கோம் இந்த உலகத்துல. ஜிஹாது இதுதான் ஒரு மூமினுக்கு அழகு. ஒரு மூமினா இருக்கிறவர், நான் ஒரு முஸ்லீம்க நான் அநியாயத்தை தட்டி கேட்பேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்றா மின்கு முன்கரன் ஃபலி கையிரு பியதிஹி, உங்களில் யார் அநியாயத்தை பார்க்கிறீர்களோ கரங்களால் தடுங்க. போய் பைலம் தஸ்தத்திய ஃபபி லிசானிஹி, கையால் தடுக்க உங்களுக்கு சக்தி இல்ல, ஆற்றல் இல்லையா, நாவால தடுங்க, சத்தம் போடுங்க, மற்றவங்க சொல்லுங்க, இத பத்தி பிரச்சாரம் பண்ணுங்க, இது எவ்வளவு பெரிய அநியாயங்கிறத சொல்லுங்க, நாக்கால் ஜிஹாத் செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க, அவன் ஒரு மூமின் எல்லாரோட அப்படியே அலையில அடிச்சுட்டு போக மாட்டான். எவ்வளவு பெரிய அலை அடிச்சாலும் சுனாமி அடிச்சாலும் அதில் எதிர்நீச்சல் போடுவதுதான் ஒரு ஈமானுக்கு அழகு. அல்லாஹ் சுப்ஹானத்துல குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யுரீதுனல் யுத்ஃபிய நூர் அல்லாஹி பி அஃபாஹிம், அல்லாஹ்வுடைய தீபம் அல்லாஹ்வுடைய ஒளி என்ற இந்த இஸ்லாத்தை வாயினால் ஊதி அணைக்க ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் முத்திம்மு நூரிஹி வலவு கரிஹில் காஃபிரூன், ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான். உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு இருக்குது, ஒரு நெருப்பு, நெருப்பு நெருப்புக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் என்னவாக்கணும், நெருப்பாக்கணும். நெருப்புக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் அதையும் நெருப்பாக்கணும். நீங்க கல்லு தூக்கி போடுங்க, கொஞ்ச நேரத்தில் கல் இது மாதிரி ஆயிடும், நெருப்பு மாதிரி ஆயிடும். ஒரு இலையை தூக்கி போடுங்க, அந்த இலையும் நெருப்பு மாதிரி ஆயிடும், எரிஞ்சு அப்படி நெருப்பாக இருக்கும், கண்ணலாவே இருக்கும். அப்போ ஈமான் என்பது அல்லாஹ் சொல்றான், இது ஒரு நெருப்பு, இது தன்னோடு யார் வந்து சேர்ந்தாலும் அதையும் நெருப்பாக ஆக்கிவிட வேண்டும். சூழ்நிலையை மாத்தணும், நாம இருக்கிற சூழ்நிலை, நாம இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், இதை ஒரு மூமின் ஈமானுக்கு ஏற்றவாறு தக்வாவுக்கு ஏற்றவாறு சூழ்நிலையை மாற்றுவதுதான் ஒரு மூமினுக்கு அழகு. ஏனென்றால் ஈமான் என்பது நெருப்பை போன்றது, அதோடு எது வந்து சேர்ந்தாலும் அதை நெருப்பா மாத்திரும். ஈமான் என்பது நெருப்பை போன்றது, ஆனா அதே நேரத்தில் நீ சகோதரர்களே அது எப்ப நெருப்பா இருக்கும் சொன்னா, அந்த பொருள், அந்த பொருள் உதாரணம் சொல்றதா இருந்தா, நீங்க ஒரு ஹவுல் இருக்குது, ஒதுச்சேர ஹவுல், அந்த ஹவுல்ல கொண்டு போய் ஒரு கிளாஸ் பாலை ஊத்துங்க, என்ன ஆகுங்க, என்ன ஆகும், தண்ணியா மாறிடுறது, ஊத்துறது தெரியாது. நீங்க ஒருத்தன கூட சத்தியம் பண்றீங்க, அல்லாம சத்தியம் இந்த ஹவுல் ஊத்துறா, காட்டு ஆதாரத்தை காட்டு, கெப்பமா இல்லையா, தண்ணி ஊத்து, ஹவுல் பாலை ஊத்துனது தெரியாது. ஆனா அதே பாலை, அதே பாலை என்ன பண்றீங்க, நீங்க அந்த பால் என்ற நிலையிலிருந்து மாத்துறீங்க. எப்படி மாத்துறீங்க, நல்ல அடுப்புல வச்சு காய்ச்சிருங்க, அடுப்புல வச்சு பாலை காய்ச்சிருங்க, அப்புறம் குளிர வைக்கிறீங்க, அப்புறம் அதுல கொஞ்சம் தயிரை ஊத்துறீங்க, ஊத்தி அதை ஒரு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க, அது தயிரா மாறுறதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன பண்றீங்க, அதை போட்டு மத்து போட்டு கடையிறீங்க, கடைஞ்ச பிறகு அந்த எது பாலா இருந்துச்சோ அந்த பாலை தயிராக்கி தயிர்ல என்ன பண்றீங்க, வெண்ணெய் எடுக்கிறீங்க, பட்டர். இப்ப அந்த பட்டரை கொண்டு போய் ஹவுதுல போடுங்க, கரையுமா கரையுமா கரையாது? ஏன் அதே பாலாகவும் கரைஞ்சி போச்சு, பட்டராகவும் ஏன் கரையில? இந்த பால் சில தியாகங்களுக்கு பிறகு உருவாகி பட்டரா மாறிச்சு, அடுப்புல வச்சு காய்ச்சப்பட்டுச்சு, குளிர வைக்கப்பட்டுச்சு, பிறகு மத்தால கடையப்பட்டுச்சு, இவ்வளவு தியாகங்களுக்கு பிறகு தர்பியத்துக்கு பிறகு அந்த பாலா இருக்கிறது என்ன மாறிடுது, பட்டரா மாறிடுது. அந்த பட்டர் நீங்க ஹவுதுல கடலேத்திக்கு போட்டா கூட தனியா மிதக்கும். அப்படித்தானே ஒரு மூமினை பொறுத்தவரை சகோதரர்களே, தர்பியத்துக்கு பிறகுதான், அவனோட தர்பியத்துக்கு பிறகு நெருப்பு மாதிரி வச்சு அவனை வறுக்கணும், அப்புறம் குளிர வைக்கணும், அவனை மத்தால கடையணும், இப்படி எல்லாம் கடையப்பட்டு ஒரு மூமின் தர்பியத் செய்யப்பட்டால் அந்த தர்பியத்தான மூமின் உலகமே குஃப்ரில் இருந்தாலும் அவன் மட்டும் தனியா நிற்பான், அவன் மட்டும் தனியா நிற்பான் அந்த மூமின். அப்ப இப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தர்பியத்து மூலமாக, நம்முடைய குரான் மூலமாக, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கேட்டு, சஹாபாக்களுடைய தியாகங்களை கேட்டு நாம் தர்பியத்தாகும் பொழுது உலகமே லஞ்சத்துல மூழ்கட்டும், உலகமே ஊழல்ல மூழ்கட்டும், ஆனா நாம மட்டும் தனிச்சு நிக்கணும். நம்ம மூமின்கிற உலகத்தை காட்டணும். எப்போ நமக்கு தர்பியத்து இருக்கணும், நமக்கு தர்பியத்து இல்ல, நம்முடைய உள்ளத்துல தக்வா இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, குரானுடைய ஞானம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள் இல்ல, எல்லாம் வந்து அப்படியே கூட்டத்தோட கும்பலா போய்கிட்டு இருக்கிறோம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்லி, அல்ல பத்தோட பதினொன்று அத்தோட இதுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பாலாகத்தான் இருப்போமே தவிர பட்டராக மாற மாட்டோம். அந்த பாலை கொண்டு போய் ஹவுதுல ஊத்தினா கூட கரைஞ்சு போயிடும். அதனால சகோதரர்களே, நாம் குரான் மூலமாக தர்பியத்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய குரான் அதிகமா படிக்கணும். அல்லாஹ் எப்படி நம்மளை தர்பியத் படுத்துறான், சஹா ரசூலுல்லாஹ் எப்படி தர்பியத் படுத்தினாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி தர்பியத் படுத்தினாங்க, மிருகங்களை விட மோசமானவர்களாக இருந்தவர்களை மனித புனிதர்களா ரசூலை எப்படி மாத்தினாங்க, அந்த மாதிரி தர்பியத்தாகும் பொழுது அருமை சகோதரர்களே, நாம் மூமின் என்ற அந்தஸ்துல உலகத்துல தனித்து நிக்கணும். இதெல்லாம் இந்த சாத்தியமா நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ கும்பலோட கும்பல போனோமா வந்தமா இல்லாம ஏனோ தர்பியத் படுத்தணுமா தனித்து நிக்கணுமா, இதெல்லாம் யாருங்க சொன்னதுண்டா? இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஈமானை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஒரு ஈமான் என்னைக்குமே வந்து அநியாயத்தோட காம்ப்ரமைஸ் ஆகாது, ஒரு தக்வா என்னைக்குமே பாவத்தோட காம்ப்ரமைஸ் ஆகாது. அது பாவத்தை தட்டி கேட்கத்தான் செய்யும், அநியாயங்களை தட்டி கேட்கத்தான் செய்யும். அந்த அநியாயங்கள் நீ பெரிய அநியாயம், லஞ்சம் ஊழல் இருக்கும் பொழுது அந்த லஞ்சத்தையும் ஊழலையும் தட்டி கேட்க வேண்டியது மூமின்களா நம்முடைய கடமை. நம்ம இதெல்லாம் ப்ரொசீஜர் ஹஸ்ரத், அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். நீ அங்க போய் நின்று கத்துறீங்கடா, உங்களுக்கு டாக்குமெண்ட் தரமாட்டாங்க, பத்து நாளைக்கு இழுத்தடிப்பாங்க, இருபது நாளைக்கு இழுத்தடிப்பாங்க, இது சிரமம் தான், சின்ன சிரமம் தான். ஆனா இந்த சிரமத்தை தாங்கிக்கிட்டோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு அதுல நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பான், பெரிய உதவி கொடுப்பான். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு சமூக அமைதியை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணியான லஞ்சத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளிடத்தில் செல்வத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து அடுத்தவர்களுடைய பொருட்களை அபகரிப்பதற்கு, அடுத்தவருடைய உரிமைகளை அபகரிப்பதற்கு லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தருவானாக. தங்கம் கடத்தல் வியாபாரம் ஹராமா ஹலாலா? ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பிரபலம் ஆகி போச்சு, தங்க கடத்தலா ரெண்டு முஸ்லீம் இருப்பாங்க பேப்பர்ல, அப்படி ஆகி போச்சு டெய்லி. அது என்னவோ கடல் மண்ணை கடத்துற மாதிரி கிலோ கணக்கில், 14 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ, 40 கிலோ, அந்த தங்கத்தில் ஒரு நாளைக்கு பார்க்கணும் 14 கிலோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம கிராம கணக்கில் தங்கத்தை பார்த்துருப்போம், இந்த மோதிரம் 1 கிராமுக்கு 2 கிராமுக்கு, என்ன பார்த்தா 10 கிலோ கிராம், 20 கிலோ கிராம், 35 கிலோ, 40 கிலோ. அன்னைக்கு ஒரு நண்பர் சொல்லிட்டு யாரும் 35 கிலோ நகத்தை நகையை கொண்டு வீட்டில் அடிக்க வச்சு எல்லாரும் உட்காந்து பார்த்தாங்களா, சொந்தக்காரெல்லாம் காட்டாங்க, பாருங்க இதான் 35 கிலோ. அவன் எவனோ போட்டு கொடுத்தா என்போர்ஸ்மெண்ட் பிடிச்சிட்டு போயிட்டான் 35 கிலோ. அப்படி ஆயிருக்குது. அதனால தங்க வியாபார கடத்தல் வியாபாரம் ஹராமா ஹலாலான்னு கேட்கறாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஆஃப் த ரெக்கார்ட் தான் சொல்லணும். கடத்தல் ஒண்ணு சரியத்துல கிடையாதுங்க, கடத்தல் ஒண்ணு சரியத்துல கிடையாது, முதல்ல புரிஞ்சுங்க. கடத்தல் கள்ள, அது கடத்தல் கள்ள கடத்தலாம், கள்ள கடத்தல். அப்ப நல்ல கடத்தல் ஒன்று இருக்குதோ, கள்ள கடத்தல் அப்ப நல்ல கடத்தல் ஒன்று இருக்குது அதானே. கடத்தல்ங்கிறதே சரியத்துல கிடையாது ஒண்ணு. அவரு அங்க காசு கொடுத்து வாங்குறாரு, இங்க காசு கொடுத்து விற்கிறாரு, அங்க வாங்குறாரு இங்க விற்கிறாரு, அல்ல இங்க வாங்குறாரு அங்க விற்கிறாரு. நீ இடையில புதுக்கிட்டு நீ விக்கிறியா எனக்கு டாக்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறது. நீ யாரு? நீ யார் இடையில டாக்ஸ் கேட்கறதுக்கு, வரி கேட்கறதுக்கு? இவரு இங்க பொருளை வாங்குறாரு, அங்க பொருளை விக்கிறாரு, அவ்வளவுதான். இதுல வந்து டாக்ஸுங்கிற பேர்ல பன்மடங்கு போடுறது, அவன் லாபம் கிடைக்காம ஆக்குறது, இது வந்து இந்த குஃப்ரியத்தான ஷிருக்கியத்தான அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. கள்ள கடத்தல் பண்றது தப்புங்கிறத விட அதுக்கு நல்ல கடத்தல்ங்கிற பேர்ல வரி போடுறா பாருங்க, அந்த அரசாங்கம் முதல் மோசடி பண்றான். அப்ப அதனால அந்த அடிப்படையில கள்ள கடத்தல்ங்கிற பேரே கிடையாது. இங்க வாங்குறாரு அங்க விற்கிறாரு, அங்க வாங்குறாரு இங்க விற்கிறாரு, அது எப்படிலாம் வாங்கி எந்த பொருளும் வித்திருப்பா, மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது. இல்ல இது பார்டர், இந்தியாங்கிற பார்டர், இது கொழும்புங்கிற பார்டர், இது சிங்கப்பூர்ங்கிற பார்டர், அந்த பார்டர்ல இருந்து இங்க பார்டர் மாத்தனா இதுக்கு வரி கட்டணும். இந்த பார்டர் பூரா அல்லாஹ் போட்டதா மனுஷன் போட்டதாங்க? அல்லாஹ் போட்டதா மனுஷன் போட்டதா? மனுஷன் போட்ட பார்டர். நீ யா ஒரு பார்டர் போட்டுப்ப? எங்களை கேட்ட பார்டர் போட்ட கொழும்புங்கிற மாதிரி யாரப்ப கேட்டு போட்ட? எங்களை கேட்ட போட்ட. நீ யா ஒரு பார்டர் போட்டுப்ப? நீ யாரு பார்டர் போட்டுட்டு இந்த பார்டருக்குள்ள ஒரு சட்டம், அந்த பார்டருக்குள்ள ஒரு சட்டம், நீ ஏன் சட்டத்தை வைப்ப? அந்த குப்பை சட்டத்தை குப்பையில தூக்கி போடு. சரியத்தை பொறுத்த ஹலாலான முறையில் காசு கொடுத்து வாங்குறேன், ஹலாலான முறையில் விற்கிறேன், அதனால இங்க கடத்தலுங்கிற பேச்சே கிடையாது. ஆ, இந்த கடத்தலுக்கு இடையில செட்டிங் ஒன்று பாருங்க, அதுதான் ஹராம். அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்து செட்டிங் ஒன்று பண்றான் பாருங்க, இது ஹராம். அதிகாரிகளுக்கு கட்டிங் கொடுக்குற செட்டிங் கொடுத்து இது பெரும் பாவம். இல்லன்னு சொன்னா தாராளமா ஒரு பொருளை எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வரலாம், விற்கலாம். அது கொண்டு வர்ற முறை அவன் திறமையை பொறுத்தது. நீங்கள் பிறை பார்த்ததா சொன்னீர்கள், நோன்பு வைத்தீர்கள், நாங்களும் நோன்பு வைத்து விட்டோம். இப்போது எங்களுக்கு ஒரே குழப்பம், ஒற்றைப்படை இரவு. வருஷம் வருஷம் வர்றதுதான். இன்னைக்கு நோன்பு வச்சதுனால மட்டும் ஒற்றைப்படை இரவு குழப்பம் வரல. நீங்க நோன்பு வைக்காட்டாலும் சவுதியில் ஒற்றைப்படையாச்சே, நமக்கு ரெட்டப்படையாச்சே, குழப்பம் வரத்தான் செய்யும். இந்த நோன்பு வச்ச விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சகோதரர்களுக்கு சந்தேகம் என்னன்னா, இதனால் வரைக்கும் ஹசரத் இதே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு பூரா பெற பார்த்துட்டாங்க. என்ன பெற? பெருநாள் பெற. தமிழ்நாடு பூரா செங்கல்பட்டு வரைக்கும் பெருநா, மெட்ராஸ் மட்டும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. ரெண்டு மூணு வருஷத்துக்கு நடந்தது தலைமை காஜி, மெட்ராஸ் மட்டும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு, செங்கல்பட்டு வரைக்கும் பெருநா. அங்க பார்த்தா இங்க பார்த்தா எக்கச்சக்கமான தகவல்கள், காசி ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. ரெண்டு மூணு வருஷம் நடந்து ஞாபகம் நினைக்கிறேன். அப்புறம் ஓக்கப்படா டிக்ளேர் பண்ணோம், நாளைக்கு நம்ம வைக்கிற நோன்பு ஹராமான நோன்பு. ஏன் என்னைக்கு நோன்பு வைக்கிறோம்? பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறோம், ஹராமான நோன்பு. அதனால நாளைக்கு ஹராமான நோன்பு வைக்கிறோம், இந்த பாவம் தலைமை காஜியை சாரும். ஓபன் டிக்ளேர் பண்ணோம், பயான்லயும் சொன்னோம், பெருநாள் தொழுகையிலையும் சொன்னோம், நம்ம நேற்று வச்ச நோன்பு ஹராமான நோன்பு, அந்த நோன்புடைய பாவம் தலைமை காஜி தான் சாரும். ஏன்னு சொன்னா தமிழ்நாடு முழுசு பேர பார்த்திருக்காங்க, எல்லா ஊர்லயும் அறிவிச்சிருக்காங்க, எல்லா ஊர்லயும் பெண்ணாக்காங்க, தமிழ்ல மெட்ராஸ் காஜி மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படி ஓபனா டிக்ளேர் பண்ணோம். இருந்தாலும் நம்ம காசிய சமுதாய ஒற்றுமையை கருத்தில் கொண்டு நம்ம காஜி சொல்றதை கேட்போம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். இப்போ அதே மாதிரி டிக்ளேர் பண்ண வேண்டியதானே? அது பெற பார்த்த விஷயத்துல, பெருநா பெற பார்த்த விஷயத்துல நீங்க ஹராமான நோன்பு வச்சு இந்த ஹராம் தலைமை காஜி சாரும் சொன்னீங்களே, அதே மாதிரி இதுலயும் ஒரு நோன்பு வைக்காம இருந்து நீங்க நோன்பு வச்ச பாவம் தலைமை காஜி சாருன்னு சொன்னா வைக்காத பாவம் தலைமை காஜி சாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நாளைக்கு நோன்புதான், நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாளைக்கு பெற பார்த்தாச்சு நோன்புதான், ஆனால் தலைமை காஜி சொல்லிட்டாரு அதனால வைக்க வேண்டாம், இந்த வைக்காத பாவம் தலைமை காஜியை சாரும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு போந்தானே, ஏன் நீ நோன்பு வைக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் சந்தேகம். சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கே பிறையை பார்த்து தலைமை காஜி ஏத்துக்கிறது என்பது ஒரு சட்டம். அதே மாதிரி சரியத்தில் இன்னொரு முக்கியமான சட்டம் என்னன்னு சொன்னா, பிறையை பார்த்தவர், பிறையை பார்த்தவர் ஒருத்தர் நேரில் கண்ணால பாக்குறாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு தனி சட்டம் இருக்கு சரியத்தில். என்னன்னு சொன்னா, உதாரணமா நான் பிற பார்த்தேன், நான் பிற பார்த்தங்கும் பொழுது இப்ப காசு ஏத்துக்கலன்னு சொன்னா நான் என்ன பண்ணும்? காசியே ஏத்துக்கல பாப்பா அப்படி விட்டுலாமா? இல்ல, நோன்பு எனக்கு கடமையாயிடுச்சு, பிறையை பார்த்து எனக்கு நோன்பு கடமையாயிடுச்சு. எனக்கு மட்டுமல்ல, என்னை யார் நம்புகிறார்களோ அவர்கள் கடமையாயிடுச்சு. இது சரியத்தில் சட்டம். இது நான் பார்த்திருந்தாலும் சரி, வேற யார் பார்த்திருந்தாலும் சரி, இப்ப பிறை பார்த்த ஒருத்தர் நேர எங்கிட்ட சொல்றாரு, அதுல சத்தியமா நான் பிற பார்த்தேன், அல்லா மேல சத்தியமா பார்த்தேன் அப்படிங்கிறாரு, நான் அவரை நம்புறேன் அப்படின்னு சொன்னா காசு ஏத்துக்கிறாரா இல்லையோ, அவருக்கு நோன்பு வைப்பது கடமை, அவரை சொல்வதை நான் நம்பினால் எனக்கும் கடமை. இது பிறையை நேரடியா பார்த்தவர்கள் நேரடியா சொல்லும் பொழுது. ஆனா இதுவரைக்கும் நம்மள்ட்ட பிறையை பார்த்தவங்க நேரடியா நம்மள்ட சொன்னதும் கிடையாது, அவங்க யாருன்னு தெரியாது. கடலூர்ல பிற பார்த்தாங்களாம், அங்க பெருநா அறிவிச்சிட்டாங்க. திருநெல்வேலியில பிற பார்த்திருக்காங்க, அங்க பெருநா அறிவிச்சிட்டாங்க. தூத்துக்குடியில பிற பார்த்திருக்காங்க, அங்க பெருநா அறிவிச்சிட்டாங்க. இங்க கிருஷ்ணகிரியில பிற பார்த்திருக்காங்க, அங்க அறிவிச்சிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது யார் பார்த்தது அது நமக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தவர் அவரை நம்புபவர் அப்படிங்கிற ரெண்டு சட்டம். அந்த அடிப்படையில நான் தலைமை காசியை மீறியோ சமுதாயத்தில் ஒற்றுமையை குலைக்கவோ நான் சொல்லல. நான் தெளிவா சொன்னேன் அந்த என்னுடைய பயன்ல சரியத்துடைய சட்டம் பிறையை பார்த்தவர் நோன்பு வைக்கிறது கடமை, அவரை யார் நம்புகிறாரோ அவர் நோன்பு வைக்கிறது கடமை. அந்த அடிப்படையில நான் பார்த்தங்கிறது நம்புனீங்கன்னா நீ நோன்பு வைங்க, நம்பாட்டா நீ நோன்பு வைக்கிற அவசியம் கிடையாது. நான் ஒட்டுமொத்த சமுதாயத்தை டிக்ளேர் பண்ணல, நான் பெற பார்த்தேன் அதான் நாளைக்கு எல்லாரும் நோன்பு வைங்க அப்படி நான் சொல்லல எங்கேயுமே. சரியத்தில் இந்த சட்டம் சொன்னேன். இந்த சட்டத்தை இங்க மட்டும் இல்ல தலைமை காசி ஆபீஸ்லயே அறிவிச்சுட்டு வந்தேன். தலைமை காசியில் உட்காந்து பேசுறோம், அது நான் ஒரு சமுதாய உணர்வோட அக்கறையோட ஓபனா வெளிப்பட சொல்லுவாங்க. பிளைட்ல பெரிய பாக்குறேன், பார்த்த உடனே சந்தோஷம் வரதுக்கு பதிலா எனக்கு பக் அடிச்சு அல்லாஹூ பெரிய நானா பாக்கணும் ரப்பே. உண்மையில சொல்றேன், எதாவது சொல்றேன் அதனால பள்ளியும் சொல்றேன், பக் அடிச்சு எனக்கு பெரிய நானா பாக்கணும். இருந்தாலும் ஒத்துக்க மாட்டார், நான் சொன்னா ஒத்துக்க மாட்டார் ரப்பு, எனக்கே பெரிய காட்டினேன் அப்படின்னு இந்த பயம் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய துவாய் ஓதுனேன். அல்லாஹுமா ஹில்லாஹு அலைனா பில்லாமணி ஒலியமான் பி சலாமத்தி ஒலி இஸ்லாம்ங்கிற துவாவை இந்த முதல்ல அந்த பயம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த துவாய் ஓதுனேன். அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த ஐஏஎஸ் ஆபீசர் மத்த ரெண்டு பேர் கணக்கு சார் சார் பிறப்பு தெரிவி பிறகு சார் எல்லாரும் கிளியரா பெரிய பார்த்தாங்க. பார்த்த உடனே ஏர்போர்ட்ல இருந்து இறங்க போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போய் சார்ஜ் இறங்கி யாரும் தொடர்பு கொள்ள முடியல. உடனே மக்காபாலியுடைய செக்ரட்டரி போன் பண்ணி, துணை மாமு போன் பண்ணி, உடனே காசிட்ட போங்க அவர் அறிவிச்சிருப்பார் வேற பாக்கலன்னு சொல்லி. இந்த மாதிரி பார்த்தவங்க வந்துட்டு இருக்காங்க ஏர்போர்ட்ல இருந்து, அன்னைக்கு மழை பெஞ்சு கடுமையான டிராபிக் ஜாம் வேற, டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் போய் வெயிட் பண்ண வச்சு அங்கே இருந்து அலர் அடிச்சுட்டு ஓடியாரோ காசிட்ட வந்து சொல்றோம், நஹி நஹி இதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, நஹி நஹி என்ன நஹி ஏன் நஹி ஒண்ணு சொல்லல. அப்புறம் கடைசியா நான் கேக்குறேன், ஏன் காசி சாப் கியூ ஆப் கபுல் நை கருத்தே நை நை பிளைட் சே தேக்க தோ கபுல் நை கரோங்க பிளைட் சே. அப்புறம் அப்புறம் சரி ஒத்துக்காட்டா போங்க அப்படின்னு சொல்லி வரோம். ஒரு 200-300 மக்கள் ஆல்ரெடி காத்துட்டு இருக்காங்க, நாங்க வரது காத்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் கேட்டாங்க அசரை பண்ணாங்க என்ன பண்ணணும். அவருக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த பாருங்க பெரையுடைய விஷயத்துல சரியத்துல சட்டம் என்னன்னு சொன்னா நான் பார்த்தேன் இது உண்மை அல்லாஹ் மேல சத்தியம், என்ன யார் நம்புறீங்களோ அவங்க நோன்பு வைங்க, நம்பாதவங்க நோன்பு கடமை இல்லை. உடனே காசி ஹி இஸ் ஆக்டிங் அகைன்ஸ்ட் காசி ஹி இஸ் வெரி பேட் அப்படின்னாரு. பேடா குட்டோ நான் சரியா சொல்ல சொல்ல அங்கேயே சொல்லிட்டேன். அப்புறம் இங்க வந்து இங்க மக்கள்கிட்டையும் சொன்னேன் இதே தான் சட்டம் அப்படின்னு சொல்லி. இது நான் சமுதாய ஒற்றுமையை குலைச்சிட்டேன், சமுதாய சீரழிச்சிட்டேன்னு சில பேர் நம்ம என்ன செஞ்சாலும் உடனே வந்து குறுக்க விடுற சில பேர் நல்ல மக்கள் சில பேர் இருக்காங்க, நம்ம மேல ரொம்ப முகப்பத்து அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அதுல ஒருத்தர் அந்த புரசவாத்துல ஒருத்தர் இருக்காரு, கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருப்பாரு, கருமாதி வீட்டுல மையத்தா இருப்பாரு, அவரை தூண்டி விட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் அனுப்புங்க, மக்காப்பள்ளி இமாம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார், அவர் பெரிய அல்லாம மாதிரி. நான் சொன்ன சரியத்திரி சட்டத்தை சொன்னேன், இவர் மார்க்கம் தெரியாது மன்னங்க தெரியாது, நாலு பேர் தூண்டி விடுறாங்க அவங்களுக்கு பயம் நேரடியா சொல்றதுக்கு. அவங்களை தூண்டி விட்டது ஒரு சில ஆளுங்கிற பேர்ல இருக்கிறவங்க, ஆளுங்கிற பேர்ல இருக்கிறோம், அவர் தூண்டி விட்டாங்க. அவர் தூண்டி விட்டு குஷி ஆயிடுச்சு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மக்காப்பள்ளி இமாம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார், யார் அதை பின்பற்றாதீங்கன்னு சொல்லி அவர் வாட்ஸ்அப்ல அனுப்புறது. இதெல்லாம் இந்த குழப்பங்களுக்கு சகோதரர்களே எந்த விதத்திலும் சரியத்தின் அடிப்படையில நான் காரணம் இல்லை, நான் சரியத்துடைய சட்டத்தை தான் மக்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத் மார்களுக்கு போன் பண்ணி அவங்ககிட்ட மஷ்ரூவா பண்றேன், இந்த மாதிரி நான் பார்த்தேன் அதுல எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத் மாருங்க அவங்ககிட்ட மஷ்ரூவா பண்றேன், சரியா பார்த்தேன் அப்படியா நீங்க பாத்தீங்களா காசி ஒத்துக்க மாட்டாரே அவங்க சொன்னாங்க, காசி ஒத்துக்க மாட்டாரு பெரிய பிளைட்ல பார்த்தா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரு என்ன பண்ண போறீங்க. அப்ப நான் சொன்னேன் என்ன என்ன சரிய சட்டம் என்ன, சரிய சட்டம் என்ன, நீங்க நோன்பு கடமையாயிடுச்சு உங்களை யார் நம்புறாங்களோ அவங்க மேல கடமையாயிடுச்சு. நான் இதைத்தான் மக்கள்கிட்ட சொன்னேன், என் மேல கடமை, என்ன யார் நம்புறாங்களோ அவங்க மேல கடமை, நம்பாதவங்க நோன்பு வைக்க வேண்டாம்னு சொன்னேன் நானு. என்ன நம்பலையா நீங்க நோன்பு வைக்க வேணும் கடமை கிடையாது, காசி என்ன சொல்ற அதை கேளுங்க என்று தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சில பேரு அண்ணனுடைய தம்பிமார்கள் இருக்காங்களே அவங்க உடனே சம்சிங் காசிம் என்ன செஞ்சாலும் திட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க திட்டி வாட்ஸ்அப்ல அனுப்புறது என்ன, பேஸ்புக்ல அனுப்புறது என்ன, இவர் ராக்கெட்ல போய் பார்த்தாரா பிளைட்ல போய் பார்த்தாரா. நான் பெற பாக்குறதுக்காண்டி பிளைட்ல போல, பிளைட்ல போனதுனால பெரிய பார்த்தேன், பிளைட்ல போனதுனால பெரிய பார்த்தேன், நான் போய் பிளைட்ல போய் பெரிய தேடல. அந்த அடிப்படையில இப்ப ஒற்றப்படை என்னைக்குங்க, காசி ஒற்றப்படையா உங்க ஒற்றப்படையா அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல நான் பல தடவை சொல்றேன், அதை அதான் இப்போ சொல்றேன், உண்மையான ஒற்றைப்படை என்பது நான் பெற பார்த்த பாருங்க அது பார்த்து உண்மை சத்தியம் அன்னையில இருந்து ரமதான் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம சமுதாய ஒற்றுமைங்கிற அடிப்படையில், அதனாலதான் பாருங்க நான் சமூக ஒற்றுமை சீர்குலைக்க கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அன்னைக்கு தராவி தூள் நடத்தல, தராவி நடக்கும் எதிர்பார்ப்போட தெரியாம அறிவிப்பாயிடுச்சு, பேஸ்புக்ல எல்லாம் வெப்சைட் தெரியாம தவறான முறை அறிவிப்பாயிடுச்சு, தராவி தொழுவத்துன்னு மக்கள் 200-300 பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் தராவி தூள் நடத்தல, நாங்க சமுதாய ஒற்றுமை தான் முக்கியம். ஏன் மறுநாள் கஞ்சி கூட போடல மக்காப்பள்ளியில, நோம்பு வச்சு மறுநாள் கஞ்சி கூட போட போட மாட்டேன்னு சொன்ன சில பேர் கேட்டாங்க, கஞ்சி போடல கஞ்சி கூட போட மாட்டோம், கஞ்சி நாளை கழிச்சு தான் நாளைக்கு இல்ல அப்படின்ட்டோம். சோ அந்த அடிப்படையில நாம ஒற்றைப்படை சவுதியில பார்த்த ஒற்றைப்படையா இருந்தாலும் சரி, நம்ம ஒற்றைப்படையா இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுபானத்துல பாக்குறது நம்ம எந்த எண்ணத்துல அமல் செய்யறோம். லைலத்துல் கத்ர் வேணுங்கிற ஆர்வத்துல, லைலத்துல் கத்ர் அடையணுங்கிற ஆர்வத்துல நம்ம அமல் செய்யறோம். நம்முடைய நியத்துக்கு அல்லாஹ் சுபானத்து நிச்சயமா குழி கொடுப்பான், லைலத்துல் கத்ருடைய குழி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். பிறை பார்ப்பதின் சட்டங்கள் என்ன? அதான் இது அடுத்த கேள்வியோ. தரையில் இருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். விமானத்தில் போகும்போது பார்த்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறுகிறார்கள். அது பற்றி கொஞ்சம் விளக்கவும் அப்படிங்கிறாங்க. அப்படி சரியத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. விமானத்தில் போனா பிற பார்க்க கூடாது. விமானத்தில்ன்னா மேகம் மறைச்சிருக்கும். நான் இன்னொன்று பார்க்கறேன், நான் சுந்தர இது வரைக்கும் பல பேரை பார்த்துருக்கிறேன், அன்னைக்கு மாதிரி அவ்வளவு தெளிவா எந்த பேரையும் பார்த்ததில்ல. அவ்வளவு தெளிவா இருந்துச்சு, ஏதோ ஒரு கருப்பு ஸ்கிரீன்ல வெள்ள கோடால வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அழகா. ஏன்னா அங்க தூசி ஈசி ஒண்ணுமே கிடையாது, மேல மேகத்துக்கு மேல தெளிவா இருந்ததுனால பக்கா தெரிஞ்சது பெற. சரி, விமானத்தில் போய் பெற பார்க்க சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, விமானத்தில் போய் பெற பார்க்க கூடாது அப்படிலாம் எந்த சரிய சட்டம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சவுதி மாதிரி, துபாய் மாதிரி அரபு நாடுகள்ல குளமாக்கள் முஃப்திகள் பெற பார்ப்பாங்க, தெரியாட்டா உடனே பிளைட்ட பிடிச்சு போயிடுவாங்க. போய் பிளைட்ல பார்த்து அங்க அறிவிக்கிறாங்க, அங்க அறிவிக்கிறாங்க, அங்குள்ள உளமாக்கள் ஒத்துக்கிறாங்க அதை பிளைட்ல பாக்குறத. பிளைட் என்பது என்னன்னு சொன்ன சகோதரர், ஒரு அளவுக்கு மேகத்துல போய், மேகத்துக்கு மேல மேகம் மறைக்குதா, சரி மேகத்துக்கு மேல போய் பார்க்கலாம். உதாரணம் கீழே இருந்து பாக்குறேன் தெரியல, மொட்டமான வேறி பாக்குறது இல்லையா, கீழே இருந்து பாக்கணும் தெரியல, மொட்டமாடி மொட்டமாடில பார்த்தா ஏத்துக்க மாட்டோம், நீ கீழே இருந்தே பாக்கணும், எங்க வீட்டு ஜனல திறந்து பார்ப்பேன், பெற தெரிஞ்சதா பெருந்தாண்டா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் பெரிய தேடுங்கன்றாங்க, பெரிய தேடுங்க, தேடுங்கிற அடிப்படையில மேகம் மறைக்குது, மேகத்துக்கு மேல போய் பாக்கிறோம், பெற தெரியுது. இதுதான் சரியத்துல சட்டம். அதனால வேற பிளைட்ல போய் பார்த்தா பெற ஏத்துக்கப்படாது, ஒப்புக்கொள்ளப்படாதுங்கிறதுலாம் எந்த ஆதாரமும் கிடையாது. துபாயில புருஜுல் கலிஃபாங்கிறது எத்தனையோ ஆயிரம் அடி உயரமானது, அதனால போய் பிறைய பாக்குறாங்க, அது மேல பெரிய பாக்குறாங்க, அது மேகத்தோடு உயரமா இருக்கும், அங்க போய் பார்க்க பெற தெரியுதான் செய்யுது. அப்ப புருஜுல் கலிஃபால பேர பார்த்தா பெற ஏத்துக்க முடியும் சொல்ல முடியுமா? புருஜுல் கலிஃபாங்கிறது உலகத்துல உயரமான கட்டிடங்கள் ஒன்று, அதுல போய் தேடி பாக்குறாரு, அது மேல நின்று பாக்குறாரு. நான் அந்த பில்டிங் மேல போயிருக்கேன், போய் பார்த்தா கீழே பார்த்தா தலை சுத்தம், நமக்கு அவ்வளவு உயரமான கட்டடம். மேல லிப்ட்ல போகும்போது நமக்கு பிளைட்ல போற மாதிரி காது அடைக்கும், சில பேர் பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது காது அடைக்கும் பாருங்க. அதே மாதிரி புருஜுல் கலிஃபால லிப்ட்ல ஏறும் போதே காது அடைக்கும், அவ்வளவு ஹைட்டுக்கு போது அது. அங்கிருந்து ஒருத்தர் பெரிய பாக்குறாரு, ஏத்துக்க முடியாது சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, நீ புருஜுல் கலிஃபால பார்த்த, நீ கீழே உங்க ஜெனரல் வழியா பாக்கணும், அப்பதான் பெற தெரிஞ்சு ஏத்துமே சொல்ல முடியுமா? அதனால இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இதுல என்ன பெரிய கூத்துன்னு சொன்னா, நாம போய் சொல்றதுக்கு முன்னாடியே அங்க ரெண்டு பேர் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் பெற பார்த்தங்க அப்படின்ட்டு. நீ யாரு தௌஹீத் ஜமாத் ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு, அந்த தௌஹீத் ஜமாத் அவங்கள கழட்டி விட்டுட்டு தலைமை காஜர் கை கொடுத்துக்கிட்டாங்க. தலைமை காஜ் சொல்றதா சரி? ஏன்னா பார்த்து சம்சிங் காசுமியாச்சே, இங்க பெற பார்த்து சம்சிங் காசுமியாச்சே, அதனால எதிரிக்கு எதிரி நண்பன். அதனால தலைமை காஜி அவர் சிறுக்கு காஃபிரு, அவரு இஸ்லாத்துக்கு எதிரானவர், அவர் பின்னாடி தொழக்கூடாது, அவர் இஸ்லாத்துக்கு அப்படிலாம் ஃபத்வா கொடுக்கறவங்க இப்ப சம்சிங் காசுமியா வேணாம் தலைமை காஜர் கை ஏத்துக்கலாம். குளிப்பு கடமையான நிலையில் நோன்பு நோக்கலாமா? நோற்றால் நோன்பு கூடுமா என்று விளக்கவும். தாராளம் நோன்பு நோக்கலாங்க. குளிப்பு கடமைக்கும் நோன்பு நோக்கத்தை எந்த சம்பந்தம் கிடையாது. உதாரணமா இரவுல நீங்க மனைவியர் வீடு கூட நோன்பு கடமையாயிடுச்சு, இது குளிப்பு கடமையாயிடுச்சு, கடைசகர் கடைசி நேரத்தில் இருந்திருக்கீங்க, இப்ப குளிக்கதா சாப்பிடறது என்று ஏதாவது ஒண்ணுதான் டைம் இருக்குன்னா, நீங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நோன்பு வச்சிடலாம். அதுக்கு கண்டிப்பா குளிச்சுட்டு தான் சகர் செய்யணும், அதுக்கப்புறம் தான் நீத்து வைக்கணும், அப்படிலாம் எந்த கம்பல்சரி கிடையாது. நீங்க சாப்பிட்டு நோன்பு வச்சிடலாம், ஆனா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஜ்ர் தொழுகை போயிடணும். நீங்க குளிக்க வேணாமா பரவாயில்ல, சாப்பிட்ட படுத்தலாம் படுத்துடக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக தர்கா வழிபாடு இருந்தது, பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்கா வழிபாடு தடை செய்தார்கள். உதாரணமாக ஆயிஷா ரதியல்லாஹு கபரையோ இடித்து தரைமட்டமாக்க நபி ஸல்லல்லாஹு உத்தரவிட்டார் என்று கூறுகின்றனர். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா கபரை, ஆயிஷா ரதியல்லாஹு கபரை இடித்து தரைமட்டமாக்க ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டாங்களா என்று கூறுகின்றனராம். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்காவில் ஜியாரத் செய்ய அனுமதித்துள்ளார். ஜியாரத் என்றால் என்ன என்று என்ன செய்ய வேண்டும் இதை தவிர, யாரோ ஒருத்தர் கதை கேட்டிருக்காரு என்னன்னு தெரியல எனக்கு, இது எல்லாமே கதைங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி கபர் வணக்கம் இல்ல சிலை வணக்கமே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி கபர் வணக்கம் இல்ல சிலை வணக்கமே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அதான் நமக்கு ஆதாரம். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சா நமக்கு ஆதாரம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க அதான் ஆதாரம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் வணக்கம் செய்வதையோ கபரை வந்து பூமிக்கு மேல உயர்த்துறதையோ ரசூலுல்லாஹ் ஹராமாக்குனாங்க, கூடாதுனாங்க. அலி ரதியல்லாஹு சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல ஒரு ஈட்டி எடுத்து கொடுத்தாங்க, லா ததா திம்சாலன் இல்லா கஸ்ர்தஹா வலா கப்ரன் முஷ்ரிஃபன் அலல் அர்லி இல்லா சவ்வைதஹா. ரசூலுல்லாஹ் எனக்கு ஈட்டி எடுத்து கொடுத்து சொன்னாங்க, எந்த ஒரு சிலையை பார்த்தாலும் அதை இடித்து தள்ளாமல் விடாதே, த பூமிக்கு மேல் எட்டி பார்க்கக்கூடிய எந்த கபரை பார்த்தாலும் அதை தரைமட்டமாக்காமல் விடாதே அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஜவ்வாராத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால பெண்கள் கபர் ஜியாரத்துக்கு போறது ஹராம், கூடாது. தூரத்திலிருந்து பார்க்கலாமா, கபரை பார்க்கறது வேற, ஜியாரத் செய்யறது வேற. கபரை பார்க்கறது வேற, ஜியாரத் செய்யறது வேற. இப்ப பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம், அங்க தூரத்துல கபர் தெரியுது, இந்த கபரை பார்க்கலாமா, பார்க்க தப்பு கிடையாது. ஜியாரத் என்பது அந்த கபருக்கு அருகிலே போய் நின்று சலாம் சொல்லி அங்க மரணத்தை ஞாபகத்தை ஏற்படுத்துறது, இதுதான் ஜியாரத். அந்த ஜியாரத்து ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்தாங்க. ஜியாரத் செய்யற துஆ என்ன அப்படின்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கவுமில் மூமினீன், மூமினான கபராளிகளே உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். யக்ஃபிர் அல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. வா அன்தும் ஸலஃப், நீங்க முன்னாடி போயிட்டீங்க. வா இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகுன், நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறோம். இதுதான் இந்த துவாவுக்கு அர்த்தம். இந்த துவாவுடைய அர்த்தத்தை விளங்கி ஒரு கபருக்கு முன்னாடி போய் நின்று ஒருத்தர் துவா ஓதினார்னா அவருக்கு மரணத்தின் ஞாபகம் வருமா வராதா? வருமா வராதாங்க? வந்தும் சலப் நீங்க முன்னாடி போயிட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகோன், நாங்க இன்ஷா பின்னாடி வந்துட்டு இருக்கோம். துவா ஓதும் போது மரணத்தின் ஞாபகம் வருமா வராதா? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸூருஹா துதக்கிருல் மௌத், நீங்க கபர்களை ஜியார செய்யுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும். நாங்க ஆனா இன்னைக்கு தர்காக்கல்ல அங்க நடக்கிற கூத்து, பொம்பளைங்க மல்லிகைப்பூ, அங்க அழகான ஊதுபத்தி வாசனை, ஜிகு ஜிகு ஜிகு போட்டு போட புடவை, இதெல்லாம் பார்த்தா மௌத்துல ஞாபகம் வருமா, முதலில் ஞாபகம் வருமா, என்ன ஞாபகம் வரும்? அழகா ரசூலுல்லாஹ் ஹராமாக்குறாங்க. அதனால இதுதான் கபர் ஜியாரத் செய்ய சரியான முறை, ஆண்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்ட முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா திருமணம் செய்யும்போது 9 வயது என்கிறார்கள். ஆனால் டாக்டர் ஜாக்கிர் நாயகி சில குறிப்பிட்ட ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா திருமணம் ஆகும்போது வயது 18 என்று தயவு செய்து விளக்கவும். டாக்டர் ஜாக்கிர் நாயகி மட்டுமல்ல, அவருக்கு முன்னாடி நிறைய அறிஞர்கள் சில ரெஃபரன்ஸ் ஆதாரங்கள் அடிப்படையில் 18 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது ஒன்றும் முரண் அல்ல, அது அவங்களுடைய ஆதாரங்கள் சரியா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, இவங்களுடைய ஆதாரங்கள் சரியா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது ஜாக்கிர் நாயக் மாதிரி ஆளுங்க எதுக்கு அந்த ரெஃபரன்ஸை தேடி கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் முஸ்லீம்களுடைய அந்த குற்றச்சாட்டை தவிர்ப்பதற்காக, நான் முஸ்லீம் அதை 9 வயசு பண்ண எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டத்தை மறுப்பதற்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 9ங்கிறது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா திருமணமானது உண்மை, ஆதாரம் இருக்குது. அவர் சில ரெஃபரன்ஸ் சொல்றாங்கக்கா, அந்த ரெஃபரன்ஸ் சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒன்றும் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படையோ அல்லது ஈமானுடைய அடிப்படையோ அல்ல. அதனால வந்து இஸ்லாமத்துடைய அடிப்படையை ஆடி போயிடும், அஸ்திவாரமே ஆடி போயிடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சுன்னத் அண்ட் நஃபில்? தஹஜ்ஜுத் அண்ட் லுஹா திஸ் பிரேயர்ஸ் ஆர் சுன்னத் ஆர் நஃபில், பிளீஸ் எக்ஸ்பிளைன். சுன்னத்துக்கும் நஃபிலுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையா எதை செஞ்சாங்களோ அது சுன்னத்து, அது சுன்னத்து. இல்ல ரசூலா விட்டு விட்டு செய்வாங்க, அது ரசூலா செய்யாத ஒண்ணு. ரசூலா ஒரு தொழு, உதாரணமா நீங்க மகரிப் தொழுகை தொழுதுட்டீங்க, மகரிப் ஒரு சுன்னத் 2.5 சுன்னத் தொழுறீங்க, இது சுன்னத்து. மகரிப் ஒரு 2.5 தொழுறது சுன்னத்து. சுன்னத் தொழுது முடிச்ச பிறகு சரி இன்னும் 2.5 தொழுவோமே, அப்ப நீங்களா 2.5 தொழுவீங்க, இது நஃபில். புரியுதுங்களா? இது நஃபில். ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ரா தொழுவீங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவோம், எக்ஸ்ட்ரா செய்றீங்க, இது நஃபில். அதே மாதிரி நீங்க உங்க பொருள்ல இருந்து என்ன பண்றீங்க, சதக்கா பண்றீங்க, சதக்கத்தில் ஃபித்ர் செய்றீங்க, அதுல கரெக்டா கணக்கு சதக்கா பண்றீங்க, இது சுன்னத்து, ரசூலோட சுன்னத்து. பொதுவா தர்மம் செய்வது என்பது சதா ரசூலோட சுன்னத்து. நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸ்ட்ராவா தர்மம் பண்றீங்க, எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் 10 ஏழைகள் சாப்பாடு போலாம் கொடுக்குறீங்க, அல்லது நோம்பு கஞ்சி காசு கொடுக்குறீங்க, இது நஃபில். புரிஞ்சுங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுத்த இபாதத்துகளை விட அதிகப்படியான அதே இபாதத்தை நீங்க கொஞ்சம் அதிகப்படியா செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் நஃபில். இங்க தஹஜ்ஜுதும் லுஹாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையா தொழுதுனால இது ரெண்டுமே சுன்னத்துல தான் கட்டுப்படும். சஜிதா செய்யும் பொழுது மூக்கு தரையில் பட தேவையில்லை என்று கூறினீர்கள். புகாரி 813வது ஹதீஸில் வெற்றியை குறிப்பிடும் பொழுது தமது கைகளால் மூக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியதை கூறப்பட்டுள்ளது. டாக்டர் ஜாக்கிர் நாயக் 8 உறுப்புகள் தரையில் படுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என ஒரு உரையில் கூறியுள்ளார், விளக்கம் தரவும். ஹதீஸ்கள் இருக்குது, தெளிவா இருக்குது. உமிர்து அன் அஸ்ஜுத அலா சபாஅத்தி ஆவுது மீன், சபானா 7, சபாத்தி ஆதுமீன் ஏழு உறுப்புகளின் மீது சஜிதா செய்யும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ கட்டளை பரந்துங்கிறது நெத்தி, ரெண்டு உள்ளங்கை, ரெண்டு முட்டி, ரெண்டு கால், இதுதான். மூக்கு என்பது நஃபில், அதாவது வைக்கணும், மூக்குங்கிறது வைக்கணும். ஆனால் அந்த மூக்கு என்பது பட்ட ஆகணும் அப்படி பரந்து கிடையாது. நான் சொன்னது மூக்க சொல்லும் போது மூக்கு படவே கூடாது அப்படி சொல்லல, பட்ட ஆகணுங்கிறது பரந்து கிடையாது. மூக்கு படுதா ரொம்ப ஏற்றமானது. ஆனா பரல் என்னன்னு சொன்னா ஏழு உறுப்புகள் மீது சேர்ந்தா பரல். என்னுடைய உறவினர் ஒரு பேங்கில் சாப்ட்வேர் வேலை செய்கிறார், அவருக்கு வீட்டு வாடகை வருமானம் வருகிறது, இந்த சூழ்நிலையில் அவர் வீட்டில் சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்டால் அவருக்கு பணம் கொடுத்து விடலாமா? அவருக்கு ரெண்டு வருமானம் இருக்குது, வீட்டு வாடகையும் வருது, சாப்ட்வேர் வருமானம் வருது அப்படிங்கிற பேங்க்ல பேங்க் சம்பந்தமான வருமானம் வருது அப்படின்னு சொன்னா, இங்கே ஃபத்வா என்ன அப்படின்னு சொன்னா, ஃபத்வா என்னன்னு சொன்னா அவருக்கு எது அதிகமான வருமானம் பார்க்கணும். ஹலாலா வர்ற வருமானம் அதிகமா, ஹராமா வர்ற வருமானம் அதிகமானு பார்க்கணும். ஹராமா வர்ற வருமானம் அதிகம்டாக்கா சாப்பிடக்கூடாது, ஹலாலா வர்ற வருமானம் அதிகம்டாக்கா ஃபத்வாங்கிற அடிப்படையில் சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் தக்வா சிறந்தது என்னன்னா அதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, அதை தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது. சவுதி அரேபியா கேட்டிருக்கேன், குளிப்பு கடமையான நேரத்தில் குரான் ஆடியோ கேட்கலாமா? தப்பு இல்லைங்க, ஆடியோ கேட்க தப்பு கிடையாது. இஸ்லாமிக் ஸ்டேட் ISIS கொடுக்கும் அழைப்பை ஏற்கலாமா? என்ன அழைப்பு கொடுக்கறாங்க தெரியல எனக்கு, எல்லாம் வாங்கன்றாங்களா? எங்க ஈராக்குக்கு வர சொல்றாங்க, இங்க இந்தியா விசா கொடுக்க மாட்டானே? அதெல்லாம் வாஸ்தவம், அது பார்த்தேன் நானும். அவங்க பாஸ்போர்ட் அந்த நாட்டு பாஸ்போர்ட் கிழிச்சு போட்டு அங்க போய் செட்டில் ஆகிறாங்க. இங்க இருந்து நம்மளை அனுப்பணுமே, இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா இப்ப அவசரப்பட வேண்டாம். அவங்க ISI இஸ்லாமிய கிலாபத் அமைஞ்சு, ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, அவங்க ஒரு சின்ன ஸ்டேட்ல தான் அமைச்சிருக்கிறாங்க, ஒரு சின்ன பகுதியில் தான் அமைச்சிருக்கிறாங்க. இன்னும் பகதாதை பிடிக்கல, இங்க டெமாஸ்கஸ் பிடிக்கல. டெமாஸ்கஸையும் பகதாதையும் பிடிச்சாதான் அவங்க ஸ்டேட் பெரிய ஸ்டேட் ஆகும். இன்னும் டெமாஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகர் டெமாஸ்கஸ் பிடிக்கணும், ஈராக்குடைய தலைநகர் பகதாதை பிடிக்கணும். இது ரெண்டையும் பிடிச்சாதான் அவங்களோட ஸ்டேட் வந்து பெரிய அளவில் ஆகும். பெரிய அளவில் ஆனாதான் அவங்களுடைய பாதுகாப்பு, ராணுவம், மிலிட்ரி, தொழில்துறை எல்லாமே வளரும். இப்ப அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, அவசரப்படிதான் வாங்க வாங்க ஜிஹாத் செய்யலாம் அப்படிங்காம முதல்ல அவங்களை எஸ்டாபிளிஷ் பண்ணிக்கணும். அவங்க தொழில்துறை ரீதியா, பொருளாதார ரீதியா, வருமான ரீதியா அந்த மக்கள் அவங்களோட லோக்கல் மக்களை தர்பியப்படுத்துறது, அவங்களை இஸ்லாத்துக்கு சாதகமாக்குறது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஈராக்லயும் பாத்துருக்கிறேன், டெமாஸ்கஸ்லயும் பாத்துருக்கிறேன், அல்லாஹ் அக்பர் அங்க உள்ள ஈவன் ஈஜிப்திலையும் பாத்துருக்கிறேன், ஜோர்டான்ல பாத்துருக்கிறேன். பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள் 95% கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர் சொன்னா என்ன? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள், கல்ச்சுரலா அப்படியே கிறிஸ்டியன்ஸ். அறவே அவங்கள்ட்ட இஸ்லாம் கிடையாது, அறவே அவங்கள்ட்ட ஈமான் கிடையாது, அவங்கள்ட்ட அப்படியே அந்த மேற்கத்திய கலாச்சாரம். இப்ப அவங்க செய்ய வேண்டியது என்ன சொன்னா, அந்த மக்களை தர்பியத் படுத்துறது, இஸ்லாமிய உணர்வுகளை ஏற்படுத்துறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஏன்னா இப்ப இவங்க அவசரப்பட்டு ஏதாவது செய்ய அங்க நாளைக்கு போர் வரும் பொழுது மக்களுடைய ஆதரவு இல்லாட்டா இந்த கிலாபத் ஈஸியா விழுந்துரும். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு அவங்க நிதானமா போனாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த கிலாபத் உண்மையான கிலாபத்தாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல பாஸ்போர்ட் கிழிச்சு போட்டேன், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கி வச்சு எப்படி சோறு போடுவாங்க? அங்க அவங்களோட தொழில்துறை இல்ல, அவங்களோட பொருளாதாரம் எஸ்டாப்ளிஷ் ஆகல, அவங்களோட பொருளாதாரம் ஒழுங்கா இல்ல, அவங்க ராணுவம் ஸ்ட்ராங் ஆகலண்டா, உலகத்துல மத்தவங்களா கூட்டிச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி சோறு போடுவாங்க மத்தவங்களுக்கு? அதனால முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகணும், ஸ்ட்ரெங்க் ஆகணும். இன்னைக்கு அவங்க எதிர்த்து நிக்கிற சாதாரண சக்திகளை அல்ல, மகாபெரிய சக்திகளை, யூத நசராணின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்திகளை, யூத நசராணிகளை மட்டுமல்ல சுத்தி இருக்கக்கூடிய முஸ்லிம் நசராணிகளை, முஸ்லிம் நசராணிகளை இவங்க சந்திக்க வேண்டியிருக்குது. இவங்களுக்கு முதல் எதிரி ஜோர்டான், முதல் எதிரி குவைத்து, முதல் எதிரி துபாய், முதல் எதிரி சவுதி அரேபியா, இது போன்ற எல்லா முஸ்லிம் நாடுகளும் இந்த ஹிலாபத்தை வீழ்த்துறதுக்கு என்னென்ன சூழ்ச்சி பண்ணுமோ எல்லாம் சூழ்ச்சி பண்ணுவான். அவங்கள வச்சு அமெரிக்கா என்னென்ன விளையாட்டு பண்ணுமோ எல்லா விளையாட்டு விளையாடுவான். யூதர்கள் என்னென்ன பாடுபடுத்தும் எல்லாம் பாடுபடுத்துவான். இப்ப இதை எதிர்கொள்ள நேரத்தில் அதுக்கு அவங்க முதல்ல எஸ்டாபிளிஷ் ஆகிக்கணும். ஒரு நிச்சயமா அவங்களோட நியத்து இஹ்லாஸா இருக்க போதுல இதை விட மகாசக்தியான அல்லாட உதவி கிடைக்கும். இதை விட பெரிய சக்தியான அல்லாட உதவி நிச்சயமா கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில் இவர்கள் தங்களை எஸ்டாபிளிஷ் பண்ணிக்கிட்டு, தங்களை சரிப்படுத்திக்கிட்டு, தங்களை உறுதிப்படுத்திக்கிட்டு, இன்னும் அவர்களுடைய அந்த எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டு, ராணுவ ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்ச்சுரல் ரீதியாக, மக்களை சரிபடுத்துவ ரீதியாக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு அப்புறம் உலக மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். தாவா செய்ய நான் கற்றுக்கொள்வது எப்படி? குறிப்பாக மாற்று மத நண்பர்களுக்கும் யூதர்களுக்கும். யூதர்களுக்கு எங்க இருக்காங்க? வெளிநாட்டில் கேட்கறான்னு நினைக்கிறேன். யூதர்களுக்கு தாவா செய்யலாம் ரொம்ப ஈஸி. நான் பைத்துல் முக்கதஸ் போயிருக்கும் பொழுது ஆனா அந்த யூதர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் பலஸ்தீனுக்கு போயிருக்கும் போது அங்க யூதர்களை பூரா கூப்பிட்டு கூட தாவாச்சுவேன். ஒரு பெரிய ரப்பாய் போவாரு அப்படியே, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபர் இருக்குது. அந்த ஏரியா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யூதருடைய குடியிருப்புகள், யூதருடைய குவார்டர்ஸ் தான் அது எல்லாம். அந்த யூத ஆலிம்சாக்கள் யூத ரப்பாய்க்கு வந்தாங்க, ரப்பாய்களுடைய குவார்டர்ஸ். நான் நம்ம அங்க போயிருக்கிறது ஒரு அஜ்னபியா போயிருக்கோம், அஜ்னபின் ஒரு ஃபாரினரா போயிருக்கோம், நம்ம அங்க ஒரு ஃபாரினரா போயிருக்கோம், விசா வாங்கி போயிருக்கோம். அவன் அங்க குடியிருக்கிறான், அங்க குடியிருக்கிறான். ஆனா அவனுடைய மென்டாலிட்டி பாருங்க, அவன் போய் ஹலோ பிரதர் அப்படின்னு கேட்டுதான், திரும்பி பார்க்க மாட்டான், தோலை தொட்டி ஹலோ பிரதர் திரும்பி பார்ப்போம், எடுப்பா ஓட்டும், திரும்பி பார்த்துட்டு ஓடுவான், திப்பு திப்பு ஓடுவான். நான் பின்னாடி கொஞ்சம் நில்லியா நில்லியா நில்ல தொடச்சிட்டே ஓடணும், அவனை காது கொடுத்து கேட்க மாட்டான். பயம், அந்த அளவுக்கு பயம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவங்களை பயத்திலேயே வாழ்ந்து பயத்திலேயே சாக வச்சிருக்கான். அவங்க நல்லா தெரியுது நாம ஆக்கிரமிச்சுட்டு இருக்கோம், அடுத்தவங்க இடத்த ஆக்கிரமிச்சுட்டு இருக்கோம், என்னைக்கே ஒரு நாளைக்கு மோட நம்மளை போட்டு தள்ள போறாங்க, இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். இந்த மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு. நான் என்ன சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு பஸ் சிக்னல்ல பஸ் ஜங்ஷன்ல ஜெருசலத்தில் பைத்துல் முக்கதஸுக்கு வெளியில பஸ் ஒன்று போது, அந்த பஸ்ல நான் ஜங்ஷன்ல நிக்கிறேன், வெளியே நிக்கிறேன் ரோடு கிராஸ் பண்றதுக்காண்டி சிக்னலுக்காண்டி நிக்கிறேன். அப்ப அந்த பஸ்ல எங்கேயோ யூத ரப்பாய்கள் எங்கேயோ போயிட்டு வராங்க பொழுது ஃபுல்லா ரப்பாய்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பஸ்ல. அதை பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அப்ப கையில கேமரா இருந்துச்சு, சரி ஒரு போட்டோ எடுப்போம், யாரையும் காட்டுவோமே ரப்பாய்கள் எப்படி இருக்கான்னு காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி வீடியோ கேமரா தான் இப்படி தூங்கினேன். ஒரு ரப்பாய் இப்படி பார்த்தான், பார்த்து அவன் எல்லாத்தையும் சொன்னா பாருங்க, எல்லாம் ஏதோ துப்பாக்கிய பார்த்து பயந்து தலை குனிஞ்சிட்டான். மனசுக்குள்ள துப்பாக்கி நம்ம எப்படி பயப்படுவோம், அந்த பாவிகள இப்படி யாரும் பயந்தா கொள்ளியா இருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றா பாருங்க, சொன்னா பாருங்க, அவர் உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆயிரம் ஆயிரம் இருதுனா அல்பசனத்தின் ஆயிரம் உலகத்து வாழ்க்கை மேல அப்படி வெறி பிடிச்சவன், அதனால பயத்தினாலே செத்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி யூதர்கள் அவங்கள உட்கார வச்சு அவனை கேட்க வைக்கிறது பெரிய விஷயம். உட்கார வச்சு ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா ஈஸியா அவங்க வந்து கபூல் செய்வாங்க. அதை விட பெரிய ஈஸி என்ன தெரியுமாங்க, இந்தியாவிலே நாம் தாவா செய்வதான் உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்திய மக்களுக்கு இங்குள்ள இந்து சகோதரர்களுக்கு அடிப்படையே கிடையாது, பேசிக்கே கிடையாது. அவன் புரோஹிதர் என்ன சொல்றதோ அதை அப்படியே கேட்டுமான், அவன் கையை நிட்டான் கை நிட்டும் கால் நின்னா கால் நிட்டுவான், அவனுக்கு அடிப்படையே கிடையாது. சிலை அவனுக்கு அவனுக்கே தெரியும், நல்லா தெரிந்த சிலை இதுக்கு பைத்தியக்கார சிலைங்க இதெல்லாம். அவன் என்ன என்ன பண்றீங்க, அப்பா அம்மா கும்பிட்டு இருந்தாங்க, நானும் கும்பிடுறேன். இன்னைக்கு நிறைய இந்து இளைஞர்கள் ராமகோபால மாதிரி ஆளுங்க கத்தி கத்தி பாக்குறான், இந்து இளைஞர்களே பக்தியை கொண்டு வாருங்கள் சாமியை கொண்டு சொல்லி பாக்குறான். இளைஞர்கள் கோயிலுக்கு போறது இல்ல, அவன் கோயிலுக்கு போறான் அப்படின்னு சொன்னா அது காரணம் வேற, சாமியை பாக்குறதுக்கு இல்ல, அங்க சாமியை பாக்குறதுக்கு இல்ல, கோயிலுக்கு போறது. அப்போ ஏன் இந்த இளைஞர்கள்ட்ட பக்தி இல்லாம போச்சு இன்னைக்கு? இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட நாளுக்கு நாள் அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாகிட்டே வருது, இஸ்லாமிய ஈடுபாடு அதிகமாகிட்டே வருது, இஸ்லாமிய உணர்வு அதிகமா வருது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 90% இளைஞர்கள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இளைஞர்கிட்ட நாளுக்கு நாள் இஸ்லாமிய உணர்வு அதிகமாகிட்டு வருது, ஹிந்து இளைஞர்கிட்ட நாளுக்கு நாள் அவனுடைய மத ஈடுபாடு குறைஞ்சுகிட்டே போகுது. காரணம் என்ன, அவனுடைய மதத்து மேல அவனுக்கே நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட பெரிய மிஸ்டேக் யாரோட மிஸ்டேக், நம்முடைய மிஸ்டேக், நாம இப்ப ஒழுங்கா தாவா செய்யறது இல்லை. கொஞ்சம் சொல்லி பாருங்க, கொஞ்சம் தாவா செஞ்சு பாருங்க, அப்படியே பட்டு பட்டு பட்டு பட்டு அப்படியே மடிவா அவங்கள்ட்ட அப்படியே கேட்பான் நீங்க சொல்றத. ஆனா பெரிய மிஸ்டேக், பெரிய தப்பு நாம பண்ணிட்டு இருக்கோம், அந்த சகோதரருக்கு நாம துரோகம் பண்ணிட்டு இருக்கோம், அல்லாஹ் தீன் இஸ்லாம சொல்லாம மறைச்சிட்டு இருக்கோம். அதனால தாவா செய்யறதுக்கு பெரிய திறமை பெரிய கிளாஸ் எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. உங்களோட உள்ளத்துல ஒரு கவலையோட, யாருலாம் எனக்கு இந்த ஈமான கொடுத்துருக்க இவருக்கு கூட அல்ல அப்படிங்கிற அந்த உள்ளத்துல கவலையோட ரெண்டு வார்த்தை பேசுங்க, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இணை வைக்கும் இமாம் என்றால் என்ன விளக்கவும். இணை வைக்கும் இமாம்னா சாய்பாபா சங்கராச்சாரி, அவர் தான் இணை வைக்கும் இமாம். அது யார் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க போது அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நான் என்னைக்குமே இணை வைக்கும் இமாம் வாயில வந்ததே கிடையாதுங்க. இந்த வார்த்தையை யார் முதல் முதல் சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தினாங்களோ அங்க போய் கேளுங்க, இணை வைக்கும் இமாம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி. குலுக்கல் முறையில் வழங்கும் பரிசுகள் ஏற்றுக்கொள்ளலாமா? குலுக்கல்ங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுங்க, ஆனா என்ன பேசிக்கல குலுக்கல் பண்றாங்க? லாட்டரி சீட்டு குலுக்கல் தான், லாட்டரி சீட்டு குலுக்கல் தான், அது ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்காண்டி குலுக்கல் நடத்துறாங்க, இதுவும் குலுக்கல் தான், இது ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்களில் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில குலுக்கல் போட்டிருக்காங்க. இது எந்த குலுக்கல் தெளிவா சொல்லுங்க, அப்பதான் பதில் சொல்ல முடியும். தராவி தொழுகையில் சூராக்கள் குரானில் வரும் வரிசையில் தான் ஓத வேண்டுமா? ஒவ்வொரு இரண்டு ரக்காத்திற்கும் நியத்து வைக்க வேண்டுமா? தராவி தொழுகை ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்து நான் தராவி தொழுறேன் தராவி தொழுறேன் தராவி தொழுறேன் தராவி தொழுற நியத்து வைக்கணும் அவசியம் கிடையாது. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது தராவி தொழுகை நியத்தோட தக்பீர் கேட்டா போதும், அப்புறம் அப்படியே தொழுதுட்டே இருக்கலாம். ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்து தனி தனியா வைக்கணும் அவசியம் கிடையாது. சரி, தொழுகையில் சூராக்கள் குரானில் உள்ள வரிசையில் தான் ஓதணுமா? நல்லது, குரானில் உள்ள வரிசைப்படி ஆர்டர்படி ஓடுறது நல்லது, அவ்வளவு சிறந்தது, ஏற்றுக்கொள்ளப்படுது. என் தங்கையின் நகைகளுக்கு என் தங்கையின் நகைகளுக்கு கடந்த வருடம் வரை நான் தான் ஜக்காத் கொடுத்தேன், ஆனால் போன மாதம் அவளுக்கு திருமணமானது. இப்போது இந்த ஒரு வருடத்துக்கு நான் தர வேண்டுமா அல்லது அவள் கணவரா? கனவு தான் கொடுக்கணும். கணவர் அல்லது தங்கை, ரெண்டு பேர் யாராவது கொடுக்கணும். உங்களுக்கு கடமை இல்லை. சாதாரண மனிதரால் இறைநேசர் ஆக முடியாதா? படித்த ஷேக்குகள் ஆலிம்களால் தான் ஆக முடியுமா? அதை படித்த ஷேக்குன்னு என்னன்னு தெரியல. படித்த ஷேக்கு படிக்காத ஷேக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்னு புரிஞ்சு, இறைநேசர் என்பது அல்லாஹ்வுடைய நேசர். அல்லாஹ்வுடைய நேசரா ஒவ்வொரு மூமினும் ஆக முடியும். நீங்க தக்வாவோட அமல்களோட அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்கு கட்டளையிட்டு நடந்தீங்கன்னா நிச்சயமா நீங்களும் இறைநேசர் தான். நாம என்ன நினைச்சிருக்கோம்? இறைநேசர் பெரிய பச்சை தலப்பா கட்டிருக்கணும், பெரிய தாடி இருக்கணும், அப்படி தசிமி நினைச்சிருக்கோம். இதான் இறைநேசர் நினைச்சு நாம கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். இறைநேசர் எல்லாம் இப்படிலாம் இருக்கணும் சொல்லி அப்படிலாம் இருக்கணும். நான் பச்சை தலப்பா நான் எங்க போவேன்? அப்ப நான் ஏதாவது படிக்கணும், ஷேக் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராட் இஸ்லாத்துல அனுமதி இல்லை, இடம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய நேசனாக ஆக முடியும், ஒவ்வொரு மூமினும். என்ற சூழ்நிலையில் உள்ள பல்வேறு ஜமாத்துகள் தாங்கள் தான் நேரான வழியில் உள்ளோம் என்று வாதிடுகின்றனர். நீங்கள் கூட உங்கள் பயான்களில் மிக வீரியத்தோடு வாதிடுகிறீர்கள். நான் என்னைக்குமே சொன்னது, நான் தான் சொர்க்கவாதி சொன்னதே இல்லைங்க. வீரியத்தோட பல விஷயங்களை பேசியிருக்கலாம், ஹக்க சொல்லியிருக்கலாம், சத்தியத்தை சொல்லியிருக்கலாம். நான் மட்டும் தான் சொர்க்கவாதி, என் பயானை கேட்கறோம்னா சொர்க்கவாதி நான் எங்கேயுமே எங்கேயுமே சொன்னது கிடையாது. தப்பா புரிஞ்சிருக்காரு. இதனால் அனைவரும் சண்டையிட்டுக் கொள்கிறார். இதுதான் சகாபாக்கள் வழியா. முதல்ல அனைவரும் சண்டை சொல்றாங்க, ஒரு தரப்பு தான் சண்டையிடுறாங்க. என் மேல குற்றம் சொல்றாங்க, நான் இங்கே சண்டை போடல. சில சமயங்கள்ல சத்தியத்தை சொல்லும் பொழுது வார்த்தைகள் அழுத்தமா சொல்லியிருப்போம், ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்போம், இதுதான் சத்தியம். சத்தியத்துக்கு முரணா சில பேர் மக்கள் வழிகெடுக்கும் பொழுது அந்த வேதனையில சமுதாயம் வழிகெடுக்கிறாங்க, வேதனையில சில வார்த்தைகள் சொல்லிருக்கலாமே தவிர, மத்தபடி நான் தான் சொர்க்கவாதியோ அல்லது என்னுடைய பயானக சொர்க்கவாதியோ எனக்குமே சொன்னது கிடையாது. சோ அதனால இந்த கேள்வி என்னை பொருட்படுத்தாது. அல்லாஹ் ரப்பல் இந்த விஷயங்களை பேசணுமோ, இந்த விஷயங்களை கேட்ட ஒரு நிமிஷம் உட்காருங்க. அதனுடைய அமைச்சர்கள் தோஃபி தந்தல்வனாக. சோ அதில் நம்ம இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் நிறைய வந்து மாற்று மாத்தாரோட ஓடி போயிடுறாங்க, காஃபியோட ஓடி போயிடுறாங்கிற தகவல் நம்ம அப்பப்போ நிறைய கேள்விப்படுறோம். இதுக்கு பல்வேறு விதத்தில் பல மக்களும் இதற்கான தீர்வு என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம், பெண்களுக்கு மதரசா நடத்தலாம், தர்பியத் படுத்தலாம், அப்படிலாம் யோசிச்சிருந்த நேரத்தில் அதுல நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணோம். இந்த பிரச்சனை எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா பெரும்பாலும் வேலூர் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகம். ஏன்னு சொன்னால் மற்ற பகுதிகளில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூர், விசாரம், மேலே இது வாணியம்பாடி, பேரணாம்பட்டு இந்த பகுதிகளில் தொழில் தொழிற்சாலை அதிகங்கிறதுனாலையும் அதை நடத்துறவங்க முஸ்லீம்கள்ங்கிறதுனாலையும் பெண்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகனால ஏழை மக்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்படி வேலைக்கு போன இடத்துல அங்கே இந்த மாதிரி தவறான தொடர்புகள் ஏற்பட்டு காஃபிகளோட பழக்கமாகி அவங்களால் ஈர்க்கப்பட்டு பெண்கள் வழிவெட்டு போகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை அங்கே பார்த்தோம். உடனே நாங்கள் ஒரு முடிவு பண்ணணும், அந்த பகுதியிலேயே ஒரு மதரசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் ஆம்பூரில் மதரசத்து ஹிதாயத்து நிஸ்வான்ங்கிற பேரில் ஒரு ஆரம்பிச்சு அந்த மதரசாவில் மௌலானா அப்துல் ரஹ்மான் ஹசரத்துன்னு ஒரு ஹசரத் இருக்கிறாங்க. அவர் பல்லாண்டு காலமாக இதே ஒரு வேலையாகவே செஞ்சுட்டு இருக்காரு. எப்படின்னு சொன்னால் அவங்க மாவட்டங்களில் சுற்று வட்டாரங்களில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் பெண்கள் காஃபிகளோடு ஓடி போயிடுறாங்க, அல்ல காஃபியர் பெண்களோட காஃபியர் பெண்களோட முஸ்லீம் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதை பூரா அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி பெரிய லிஸ்ட் எடுத்து சார்ட் அவுட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் பெர்சனலாக போய் சந்திச்சு அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி தாவா செஞ்சு அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து அங்கே நம்ம உதாரணமாக நம்ம முஸ்லீம் பிள்ளைங்க காஃபியோட போயிருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்து அவரையும் கூப்பிட்டு வந்து அவருக்கு இஸ்லாத்தை சொல்லி களிமா சொல்ல வச்சு அவரை ஒரு மூணு மாசத்துக்கு ஜமாத்திலேயோ இல்லை மதரசாவில் சேர்த்து விட்டு அந்த பிள்ளைய நம்முடைய மதரசாவில் சேர்த்து அவங்களுக்கு தர்பியத்து கொடுத்து அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு பேருக்கும் ஹலாலான திருமணம் செஞ்சு வச்சு இந்த பணி அல்ஹம்துலில்லாஹ் கடந்த ரெண்டு மூணு வருஷமா நம்ம இல்மி சார்பா அழகிய கடன் அறக்கட்டளை சார்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த மதரசால இப்போதைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 55 பெண்கள் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு, தங்குமிடம், இஸ்லாமிய தர்பியத்து, டெய்லரிங் கோச்சிங், அதே மாதிரி எம்ப்ராய்டரி கோச்சிங், இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களும் அதே மாதிரி இஸ்லாமிய தர்பியத்தும் அவங்களுக்கு 4 மாசம் 5 மாசம் வரை தங்க வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு 55 பெண்கள் தங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மதரசாவுடைய ஒரு மாசம் செலவே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேல ஆகுது. அதனால சகோதரர்கள், யாராவது நல்ல ஆர்வம் உள்ளவங்க இருந்தீங்கன்னு சொன்னா நான் இன்ஷால்லா ஒரு மாசத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு 12 பேர் பொறுப்பெடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பாரம் குறையும், எங்களுக்கு ஒரு பெரிய செலவு குறையும். அல்லாஹ் அவங்களுக்கு பறக்க செய்வான். அந்த மதரசாவுக்காக இப்போ வசூலுக்கு வந்திருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச அதிகமான உதவிகள் செய்யப்படி மிக்கான்பட்டு கேட்டுக்கொள்கின்றேன். சுபானல்லாஹ் விஹம்திஹி சுபானக அல்லாஹும்ம விஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுப் இலைக்.